श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्थगितरारित्रिणायमेते अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। षण्डाध्यायं द्वितीयोऽध्यायः। संजय उवाच तं तथा कृपया विष्टम् अश्रुपूर्णाकुलेक्षणम् विषीदन्तम् इदं वाक्यम् उवाच मधुसूदनः श्रीभगवानुवाच कुतस्त्वाकष्मलमिदम् विषमे समुपस्थितम् अनार्यजुष्टम् अस्वर्ग्यम् अकीर्तिकरमर्जुन क्लैब्यं मास्मगमः पार्थ नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रं हृदयदौर्बल्यम् त्यक्त्वोत्तिष्ठ परन्तप अर्जुन उवाच कथं भीष्ममहं सङ्के द्रोणं च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि पूजार्हावरिसूदन गुरूनहत्पाहि महानुभावान् श्रेयो भोक्तुं वैक्ष्यमपि लोके श्रेयो भोक्तुं वैक्ष्यमपि लोके हत्वार्थकामांस्तु गुरुनिहैव हत्वार्थकामांस्तु गुरुनिहैव भुञ्जीय भोगान् रुधिरप्रदिग्धान् भुञ्जीय भोगान् रुधिरप्रदिग्धान् न चैतद्विद्मः कतरन्नो गरीयो न चैतद्विद्मः कतरन्नो गरीयो यद्वा जयेम यदि वा नो जयेयुः यानेव हत्वा न जिजीविषामः यानेव हत्वा न जिजीविषामः ವ್ಯವಸ್ಥಿತಾ ಪ್ರಮುಖೇ ಧಾರ್ತರಾಷ್ಟ್ರಾಃ ಕಾರ್ಪಣ್ಯದೋಷೋಪಹತ ಸ್ವಭಾವಃ ಇಚ್ಛಾಮಿ ತ್ವಾಂ ಧರ್ಮ ಸಂಮೂಢಚೇತಾಃ ಯಚ್ಛ್ರೇಯಸ್ಯಾನ್ ನಿಶ್ಚಿತಂ ಬ್ರೂಹಿತನ್ಮೇ ಶಿಷ್ಯಸ್ತೇಹಂ ಶಾಧಿ ಮಾಂ ತ್ವಾಂ ಪ್ರಪನ್ನಂ ನಹಿ ಪ್ರಪಶ್ಯಾಮಿ ಮಮಾಪನುದ್ಯಾತ್ ಯೋಕಮುಚ್ಛೋಷಣಮಿಂದ್ರಿಯಾಣಾಂ ಅವಾಪ್ಯ ಭೂಮಾವಸ ಪತ್ನಮೃದ್ಧಂ ರಾಜ್ಯಂ ಸುರಾನಾಮಪಿ ಚಾಧಿಪತ್ಯಂ ಸಂಜಯ ಉವಾಚ ಏವಮುಕ್ತ್ವಾ ಹೃಷೀಕೇಶಂ ಉಡಾಕೇಶ ಪರಂತಪಃ ನಯೋಸ್ಯ ಇತಿ ಗೋವಿಂದಂ ಉಕ್ತ್ವಾ ತೂಷ್ಣೀಂ ಬಭೂವಃ ತಮುವಾಚ ಹೃಷೀಕೇಶಃ ಪ್ರಹಸನ್ನಿವ ಭಾರತ ತೇನಯೋರುಭಯೋರ್ಮಧ್ಯೆ ಶ್ರೀದಂತಂ ಇದಂ ವಚಃ ಪದಿನೆಟ್ಟಾವ ಶ್ಲೋಕ ವರೆಗೆ ಪಾತ್ರಕೋ. ಇಪ್ಪ ವಂದು ಒನ್ ಆಫ್ ದಿ ಅಬ್ಜೆಕ್ಟಿವ್ಸ್ ಇಲ್ಲ ஒரு ஆசை இந்த லெக்சர்ல என்ன கேட்டலனா கொஞ்சம் எனக்கு சயின்ஸோட கம்பைன் பண்ணி சொல்லணும்னு ஆசை. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சொல்லி சொல்லி சயின்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இல்லை இது ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, அது ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, விசுவாசம் ஏற்பட மாட்டேன்றது, நம்ம என்னமோ அந்த காலத்துல இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, இப்போ என்னமோ எல்லாம் வேற இதில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. அதனால பட் தெர் இஸ் டெஃபினெட்லி எ லிங்க் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் சாஸ்திரா, அட்லீஸ்ட் நம்ம சொல்ற சாஸ்திரத்துக்கு. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பீரியட்ல சயின்ஸ் வந்து இந்த சாஸ்திரத்தில் நமக்கு ஃபெய்த்தை ஏற்பட விடாம தடுத்துட்டு இருந்தது. பட் இப்ப பார்த்தீங்கன்னா அதே சயின்ஸ் வந்து சாஸ்திரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்ததுல தெரியறது 50 years பேக் 99% ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஏத்தீஸ்டா இருந்தா. வாட் தே தாட் காட் கான்செப்ட் கிடையாது, இந்த மேட்டர் தானா இவால்வ் ஆகுது அப்படின்ற நினைப்பிலேயே அவளோட தீவிர ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான். பட் இன்னைக்கு போடுறான் ஏர்த்தில் லைஃப் வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறான். அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தானா ஏர்த் மாட்டுக்கு இருந்தது, எங்கேருந்தோ ஒரு லைஃப் வந்தது, அது வந்து இவெல்லாம் ஆச்சு, இப்போ முதல்ல அமீபியா இருந்ததுலாம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா. இப்போ சொல்கிறான் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், தெர் இஸ் அ டிசைன் அப்படிங்கிறான். அண்ட் இந்த ஏர்த்தில் லைஃப் இருக்கிறதுக்கு வெறும் சூரியனும் பூமி இருந்தால் மட்டும் போறலையா. இப்போ இப்போ கண்டுபிடிக்கிறான் ஜூபிட்டர் மாதிரி ஒரு பிளானட் வேணுங்கிறான். ஏன் ஜூபிட்டர் மாதிரி பிளானட் வேணும்னா இந்த ஏர்த் மேல ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து விழாத மாதிரி அது அங்கேருந்து இருக்கிறது பக்கத்தில். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்பேஸ்ல அறது அது மட்டும் அங்கே வந்து இருந்துட்டு இருக்கு. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் குறுக்க நெடுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாம் பெருசு பெருசு சின்னதாக கூட போறோம், அது டிராவல் பண்ற ஸ்பீட்ல போய் இடிச்சதுன்னா பெரிய டேமேஜ் ஆகும். பட் ஜூபிட்டர் மாதிரி இருக்கிற பிளானட்ஸ் என்ன பண்றதுன்னா, அந்த ஏர்த்துக்கு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேலே விழாத அளவுக்கு அதோட கிராவிட்டிலாம் அதெல்லாம் இழுத்து காய்க்கும். ஸோ வெறும் சூரியன் மட்டும் இருந்தா போறாது, வெறும் பூமி மட்டும் இருந்தா போறாது, ஒரு சிஸ்டம் வேணும். இதை சப்போர்ட் பண்றதுக்கு வெளியில ஃபேக்டர்ஸ் இப்படி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, 50% 60% மேல சயின்டிஸ்ட் வந்து எனக்கு தீஸ்டா இருக்கான் எல்லாரும். எல்லாம் தெர் இஸ் டெஃபினெட்லி எ காட் அப்படிங்கிறாங்க. அவன் ஹபிள் வச்சுட்டு பார்க்கச்சு, டெலஸ்கோப் வச்சு பார்க்கச்சு, இப்படிப்பட்ட ஒரு டிசைன் வந்து கண்டிப்பா இப்படி நேச்சுரலா இருந்ததுன்னா ஒரு டிசாஸ்டர் ஆகும் எப்பயோ. பட் இவ்வளோ விஷயங்கள் இப்படி இருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா தெர் இஸ் நாட் ஓன்லி எ டிசைன் பட் எ டிசைனர் அப்படிங்கிறான், ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்றான் கண்டிப்பா. அப்புறம் இன்னொன்று சொல்றான், எப்ப எல்லா பிரபஞ்சத்திலையும் ஒரு பார்ட்டிகல் ஆனது ஃபுல்லா ஒன்னு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் இருக்கு அப்படிங்கிறான். அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளுக்கு அவனே காட் பார்ட்டிகள் பேரும் வச்சுட்டான், அதுதான் காட் அப்படிங்கிறான். ஏன்னா இது ஒன்று தான் மொத்த யூனிவர்ஸையும் பரவி இருக்குங்கிற கண்டுபிடிக்கிறான். இப்போ முதல்ல ஆட்டம் நினைச்சிருந்தான், ஆட்டம் இன்டிவிசிபிள்னா, அப்புறம் ஆட்டமை உடச்சா இது வருதுன்னா, திருப்பி அதை உடச்சா இப்படி போய் போய் கடைசியில் இப்போ சொல்கிறான், தெர் இஸ் சம் ஃபண்டமெண்டல் மேட்டர் விச் கனாட் பி டெஸ்ட்ராய்ட் விச் பர்வேட் த என்டையர் யூனிவர்ஸ் அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுன்னு கேட்டால், நமக்கு நம்மளோட சாஸ்திரத்தில் இன்னும் ஃபெய்த் அதிகமாக இருக்கு. நம்மள தான் சொல்லிட்டு இருக்கோம் பிரம்மத்தினால தான் ஜெகத் இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சயின்ஸுக்கும் சாஸ்திரத்துக்கும் ரெண்டும் வந்து சயின்ஸையும் சாஸ்திரம் சொல்லலாம், சாஸ்திரத்துக்கு சயின்ஸும் சொல்லலாம். ஏன் கேட்டீங்கன்னா, மெத்தடாலஜி ஒன்று தான், அப்சர்வேஷன், அப்புறம் அதை ஜென்ரலைஸ் பண்ணுறது, அப்புறம் பிரின்சிபல்ஸை இது பண்ணுறது, ரெண்டுமே கியூமுலேட்டிவாக இருக்குது நாலேஜ். இப்போ இப்போ இன்றைக்கி ஒருத்தர் சயின்ஸ் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு லைஃப் போகாது. முன்னாடியே இருக்கிற பிரின்சிபல்ஸை வச்சுருந்தா ஏஸ் டெவலப். திருப்பி இல்லை இல்லை, முதலே ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஆட்டம், திருப்பி ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ப்ரோட்டான் எலக்ட்ரான்னு சொன்னால் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் இந்த அப்போ சாஸ்திரமும் என்ன கிடையாதுன்னா ஒரு கியூமுலேட்டிவ் ரிஷிகளுடைய அந்த ஞானம் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆகி ஆகி இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துருக்கு. ஸோ ரெண்டுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ப்ளஸ் பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு குரூப்பில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா கூட மிச்சம் எல்லா விஷயத்தோட ஞானம் நம்ம அசியூம் பண்ணுறோம். அசியூம் அசம்ஷன் கிடையாது, அது ஒரு இன்ஃபுரன்ஸ். அது இப்போ ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு இனிக்கும்னு நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதா? அப்போ எந்த மாம்பழத்தை பார்த்தாலும் மாம்பழம் இனிக்கும் ஞானம் எப்படி ஏற்படுறது? இப்போ நம்ம என்ன எல்லா மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்தோமா? நமக்கு மாம்பழம்னா இனிக்கும்ன்ற ஞானம் திடமாகிறதுக்கு ஐடியலாக பார்த்தீங்கன்னா எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டதும் தெரியும், ஆமாம் இது இனிக்கிறது இது இனிக்கிறதுல. ஆனால் லைஃப்பில் அப்படி இல்லை. ஒன்று ரெண்டு சாப்பிட்ட உடனேவே ஒரு கியூமுலேட்டிவ் அனுபவத்தில் அடுத்த வாச சொல்லி நம்மளும் தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், ஜென்ரலைசேஷன் நிறைய பண்ணுறோம். சயின்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அவன் என்ன எடுக்கிற எல்லா மாலிகுல்ஸும் பிரேக் பண்ணி பார்த்தானே, இப்படி தான் எல்லாருக்கும் அசியூம் பண்ணுறான். டாக்டர்ஸ்லாம் இருக்கா இப்போ ஹியூமன் பாடி வந்து ஹியூமன் பாடி உள்ளுக்குள்ள இப்படி தான் இருக்கும். அவனா எல்லா பாடியுமா அந்த இது பண்ணி பார்க்குறா இருக்குன்னு, ஹார்ட் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு? அப்போ நமக்கு என்ன அர்த்தம் கேட்டோம்னா, ஜென்ரலைஸ் நாலேஜ் ஆனது சயின்ஸ்லேயும் இருக்குது சாஸ்திரத்துலேயும் இருக்குது. அது மாதிரி தான் இவன் ஆத்மானா இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதே மாதிரி ஒரு அரைவல் தான். இதை சாஸ்திரம்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம், பட் இன்றைக்கி தேதிக்கு சாஸ்திரம்னு சொன்னால் ஃபெய்த் வரமாட்டேன்றது. அதனால தான் இந்த மாதிரி சயின்ஸுக்கும் சாஸ்திரத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அந்த பேசிஸில் நம்ம கொஞ்சம் அதை அப்பப்போ ஸ்மரிச்சுன்னு வச்சுக்கோங்க, யங்கர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் விஸ்வாசம் வர்றதுக்கு. ஏன்னா இது வேறு ட்ராக் அது வேறு ட்ராக்னு போட்டோம்னா அப்போ சம்மந்தம் இல்லாமல் போயிடும். இப்போ அதனால் இப்போ முன்னாடி நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ரெண்டாவது அத்தியாயம் முழுக்கவே வந்து முழுக்க முழுக்க ஆத்மாவுக்கு இதுதான் ஸ்வரூபம், அழிக்க முடியாது, சரீரத்துக்கு அழியிற சுபாவம் தான். மொபைல் ஃபோன் வச்சுன்னு வச்சுக்கோ, மொபைல் ஃபோனில் சிம் கார்டு இருக்குது, ஃபோன் இருக்குது, நம்மளே பார்க்குறோம். இப்போ சிம் கார்டு போய் அடிக்கடி மாற்றினு இல்லை, ஃபோனை தான் மாற்றின்னு இருக்கோம் அடிக்கடி. அது ஏற்பட டேமேஜ்னா ஃபோனுக்கு தான், சிம் கார்டுக்கு எந்த டேமேஜும் ஆறுதில்லை. எத்தனை வாட்டி ஃபோன் கீழே வந்தாலும் சிம் கார்டு உடையது இல்லையே, அது மாதிரி ஆத்மாவுக்கு எந்த டேமேஜும் ஆறுதில்லை. மேபி நம்ம வந்து சிம் கார்டு அப்புறமா ஒரு நாள் ஏதாவது அப்கிரேட் பண்ணா 4G சிம் மாத்திரம், அது மாதிரிலாம் இல்லை கிடையாது. ஆனால் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லா கான்செப்ட்லையுமே உள்ளுக்குள்ள ஒரு வஸ்து இருக்குது, வெளில ஒரு வஸ்து இருக்குது. வெளியில் இருக்கிற வஸ்துக்கு டேமேஜ் ஆனால் கூட உள்ளே இருக்கிற வஸ்து வந்து அழியாமல் இருக்கு, அதுதான் அங்கே கான்செப்ட். இதையே நிறைய விஷயங்கள் சொல்லப்படுற திருப்பி திருப்பி, அது செகண்ட் சாப்டர் வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ட்ராக் மாறும். இப்போ அடுத்து இப்போ இதுக்கு என்ன பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார், ஆத்மா வந்து நித்தியம், சரீரம் அநித்தியம்னு. அதுக்கு மேலே அதை கொஞ்சம் பல ஸ்லோகங்கள் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, உதாரணம் கொடுத்தார், எக்ஸ்பிளைன் பண்ணார் ஏன் ஆத்மா அழிக்க முடியாது, அழிக்க முடியும் ஏன் ஆத்மா அழிக்க முடியாதுன்னா, ரெண்டு வஸ்து இருக்கு லோகத்துல, அழியக்கூடிய வஸ்து, அழிக்கிற வஸ்து. எப்பயுமே அழியக்கூடிய வஸ்துல அழிக்கிற வஸ்துவானது பரவி வியாபிச்சு அழிக்க முடியும். அந்த மாதிரி ஆத்மா உள்ள வியாபிக்கிறதுக்கு ஆத்மாவை விட சூக்மமா எந்த வஸ்துவும் கிடையாது. எந்த ஆத்மா, அதனாலேயே ஆத்மாவானது அழியாம இருக்குன்னு ஒரு லாஜிக் கொடுத்தார் நம்புறதுக்காக. அப்படிப்பட்ட இந்த ஆத்மா 19 ஸ்லோகம் பாருங்க. யயேனம் வேதி ஹந்தாரம் யச்சேனம் மன்யதே ஹதம் உபௌதௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இப்ப அர்ஜுனுக்கு முக்கியமா டவுட் என்ன கேட்டா, இவன் கொல்றான் இல்லையா எதிரிகளை, கொள்ளச்சு அவெல்லாம் இறந்து போயிடுறா, இவெல்லாம் செத்து போனா இப்ப அவெல்லாம் இருக்க மாட்டா, ஆத்மாவும் போறது நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு குழப்பம் இருக்கு அவனுக்கு, ஆத்மா இருக்குன்னு சொன்னா ஆத்மா இல்லைன்னு வாதம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சொல்றான் கிருஷ்ணன் சொல்றாரு, அப்போ இந்த ஆத்மாவானது இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது, மிச்சம் எதுவும் இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. அதாவது ஆத்மா இஸ் நெய்தர் கில்லர் நார் இட் கேன் பி கில்ட். ஏனம் வேதி ஹந்தாரம் எச்சேனம் மன்யதேகதம். எவன் ஒருவன் இந்த ஆத்மாவை கில்லர் நினைக்கிறானோ, இது கொல்லும் நினைக்கிறானோ, பிளஸ் ஹூவர் திங்ஸ் திஸ் ஆத்மா கேன் பி கில்ட், ரெண்டு பேருமே வந்து உண்மையா தெரிஞ்சுக்கல. ஏன்னா அந்த ஆத்மாவானது ந அயம் ஹந்தி, இட் டஸ் நாட் கில் எனிவன், ந ஹன்யதே, இட் டஸ் நாட் கெட் கில்ட். அதுக்கு பாஷ்யகாரர் சொல்றார், ஏனம் உக்த சுபாவம் ஆத்மானம் பிரதிஹந்தாரம் ஹரணஹேத்துகம் அபி யோ மன்யதே. இப்படி உக்த சுபாவம், இப்படி சொல்லப்பட்ட மேல இந்த 5-6 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட சுபாவத்தை உடைய ஆத்மாவை பிரதிஹந்தாரம் ஹரணஹேத்துகம். பிரதிஹந்தாரம் ஹரணஹேத்துகம்னா கொல்றதுக்கு ஒரு காரணம். அப்படி யார் நினைக்கிறானோ மேல, யஹச ஏனம் கேனாபி ஹேத்துனா ஹதம் மன்யதே, அதுக்கு மேல எவன் ஒருவன் இந்த ஆத்மாவானது வேற ஏதாவது ஒரு ஹேத்துனால கொல்லப்படும் நினைக்கிறானோ, உபௌ தௌ ந விஜானீதஹ, அந்த ரெண்டு பேருமே உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை. உக்தைஹி ஹேதுபி அசி நித்யத்வாது, சொன்ன காரணங்கள்னாலேயே அது நித்தியம். என்ன காரணங்கள் சொன்னார், போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, பிரமாத்திர விஷயம் அது, ஏக ரூபமா இருக்கு, அனுபயசாத்மா இருக்கு, பிரமாத்திருத்வாத்து வியாபகத்வாத்து. அதாவது ஒரு விஷயம் அழிக்கப்படணும்னா இட் ஷுட் பி மேட் ஆஃப் பார்ட்ஸ், ஆத்மாவானது நாட் மேட் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஏக ரூபமா இருக்கு, அது இல்லாம ஒரே எல்லா இடத்துலயும் ஒரே ஆத்மா தான் இருக்கு, உடம்பு முழுக்க வேற வேற ஆத்மா இல்ல. பிரமாத்திருத்வாத்து, அந்தந்த ஆத்மாவை அந்தந்த ஆத்மா தான் அறிஞ்சிக்க முடியும். என்னுடைய ஆத்மாவை ஐ கே நாட் சீ இட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ சரீரம் தான் எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ், நாட் ஆத்மா, பிகாஸ் ஆத்மா சப்ஜெக்ட். அறிந்து கொள்றதுதான் ஆத்மா, அறியப்படுறது இல்லை. அப்ப லோகத்துல வந்து ஒரு விஷயத்த கொள்ளணும்னு சொன்னா டிஸ்டர்ப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அறியப்பட வேண்டிய விஷயமா இருக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுட்டு எப்படி அழிக்கலாம்னு. பட் அந்த மாதிரிலாம் ஆத்மா வந்து நாட் ஃபவுண்ட், இட் இஸ் நோன் பை தி ஆத்மா இட்செல்ஃப். பிரமாத்திரனா நோயர், இட் இஸ் நாட் நோன், இப்படி கையில் எடுத்து பார்க்குற விஷயமானது இல்லைன்னு சொன்னார். அப்புறம் வியாபகத்வாத்து, அது பரவி இருக்கிறதுனால, அது பரவி இருக்கிறதுனால அதுக்குள்ள பரவறதுக்கு எந்த இதுவும் இல்லாததுனால, அதுதான் வந்து என்ன சொன்னார்னா இங்க உக்தைஹி ஹேத்துபிஹி, இப்படி சொல்லப்பட்ட காரணங்கள்னால அஸ்தி நித்யத்வாத்து, அதனுடைய பெர்மனன்சி ஏவ அயம் ஹரண ஹேத்துகு ந பவதி, அதனாலேயே அது கொள்வதற்கான காரணம் கிடையாது. அதையவச்ச, அதாவது கொல்லப்படுறதுக்கு காரணம் கிடையாது. அதையவச்ச அயம் ஆத்மா ந ஹன்யதே, அதனால அது கொள்றதும் கிடையாது. ஹந்தி தாத்துகு அபி ஆத்ம கர்மக ஷரீர வியோக கர்ணவாச்சி. இப்ப லோகத்துல ஒன்னு சொல்றோமே, இதை கொல்லாத அதை கொல்லாத சொல்லி இருக்கோமே, பாப்பனா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஆத்மாக்கு நாசம் இல்லைன்னா லோக்கத்துல சொல்றமா இல்லையா, இதை கொல்லாத, ஏன் அதை வேஸ்டா கொள்ற, அதை கொண்டுடுவான்னு சொல்றான். அப்பனா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஷரீர ஆத்ம வியோகம் தான் அது காரணம். ஷரீர ஆத்ம வியோகம், ஆத்ம கர்மக்க ஷரீர வியோக கர்ணவாச்சி, ஆத்மாவை ஷரீரத்தில் பிரிக்கிறது தான் மரணம், நாட் டிஸ்ட்ராயிங் தி ஆத்மா. ஷரீரம் தான் போகிறது, அதை கூட அன்டைம்லயே நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யுத்தம் மாதிரி வரைச்சு அது வேற கொல்றது, காரணம் இல்லாம உயிரை கொண்டோம் வச்சுக்கோ, அது மாட்டுக்க டைம்லயே ஒரு டைம்ல அதுக்கு டெத் வர வேண்டி இருக்க, நம்ம போய் என்ன பண்றோம், இன்டர்ஃபியர் பண்றோம் அந்த ப்ராசஸ்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுறது. அதாவது ந ஹிம்சியாத் சர்வா பூதானி பிராமணோ ந ஹந்தவியான் ஸ்ருதி வசனம் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இத்தியாதீனி அபி சாஸ்திராணி ஆவிஹித ஷரீர வியோக கரண விஷயானி, சாஸ்திரத்துல சொல்லப்படாத பர்மிட் பண்ணாம இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இப்ப யஜ்யத்துல யாக யஜ்யங்கள்ல வந்து சாக்ரிஃபைஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அக்செப்ட் அலோவ் பண்றது. யுத்தத்தில் வரைச்சே நம்ம கில்லிங் அலோவ் பண்றது, அதை வந்து குழப்பக்கூடாது. இப்ப மாரல் இதுக்காக சொல்ற, சாஸ்திராணி அபிஹித சரீர வியோக கரண விஷயாணி. சாஸ்திரங்கள் ஏன் அப்படி சொல்றதுன்னு கேட்டா, இதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்றது, பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஹிம்சியா சர்வாபூதனா, காரணம் இல்லாம தேவையில்லாம எந்த உயிரும் கொல்லக்கூடாது. பிராமணோன அந்தவியானா, ஒரு பிராமணனா வதம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். அப்படிலாம் சொல்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல விதிக்கப்படாத அந்த சரீர வியோகத்தை பண்ணக்கூடாது. அங்க மொத்தம் என்னன்னு கேட்டா ஆத்ம சரீர வியோகம், வியோகம் செப்பரேஷன். பர்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மாவுக்கும் இன்னொரு பூத பஞ்சபூதத்தை சரீரத்தோட சேர்க்க தான் பர்த். அதுக்கு காரணம் கர்மான்னு பார்த்தோம். அந்த கர்மா வந்து பிராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு இது சொல்றேன். அதாவது பராசரப்பட்டர் என்ன பண்ணாதான், ஸ்ரீரங்கத்தில் அவருடைய சிஷ்யரோ யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட வந்து தன்னுடைய பெண்ணுக்கு விவாகம் கல்யாண செலவு ஜாஸ்தி இல்லையா, அதனால் பராசரப்பட்டர் அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டார். இந்த மாதிரி கொஞ்சம் பணம் உதவி பண்ண நல்லா இருக்கும்னாரா, ஆஹா பண்ணலாமேனு சொன்னார். இவர் சொன்னார, இவருக்கு என்ன காரியமோ இல்லை என்ன தசையோ தெரியல, விவாகத்துக்கு இவரால் ஹெல்ப் பண்ண முடியல. அவரும் எப்படியோ கஷ்டப்பட்டு விவாகத்தை பண்ணிட்டாராம். இது விவாகம் நடந்ததுக்கு அப்புறமா பராசர வட்ட சிஷ்யாலோட ரங்கநாத சேவிக்க கோயிலுக்கு போறார். போயிட்டு வரைச்சு அந்த எந்த ஹெல்ப் கேட்டிருந்தாலும் அவர் எதிர வர்றார். வந்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம். நம்ம சொல்றோம் இல்லையா, நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா அப்படின்னு அந்த காலத்து சொல்றா இல்லையா, அந்த மாதிரி என்ன இல்லையா பெரிய மனுஷனா, இந்த மாதிரி பணத்தை கொடுக்கன்னு சொல்லி தரலையே, எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, அவன் நம்பி இருந்தேன்னு அவன் மட்டுக்க கத்து சொல்லிட்டு இருக்கான். பராசரப்பட்டர் அமைதியா இருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லல. மன்னிச்சுரு சுவாமி, நான் வந்து தப்பு தான் பண்ணதுன்ற கூட வந்தவர்கள் பயங்கர போவோம். எவ்வளவு பெரிய ஆச்சாரிய புரிஞ்சு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான், எப்படி சுவாமி சும்மா இருக்கலாம்னு இப்ப இருக்கிற மாதிரி தான் அப்படியும் சிஷ்யாலாம் ரொம்ப ஆக்ரகமா இருக்கா. பட்டர் அப்ப மௌனமா இருந்தாராம். என்ன காரணம்னு கேட்டேன்னா, நம்ம ஒரு தவறு செய்திருக்க, அந்த தவற ஒருத்தர் பப்ளிக்கா நம்மள வந்து சுட்டி காட்டச்சு நாலு பேர் காதுல வேற மாதிரி சொல்லச்சு அதை சந்தோஷப்படணுமா. ஏன்னா நம்ம குவைட்டா இருந்தா கர்மாலாம் கழியிருதான், நம்ம குவைட்டா இருந்தா கர்மாலாம் கழியிருது, ரியாக்ட் பண்ணா இன்னும் வட்டியோட ஜாஸ்தியாக போறது. இதோட கவுண்டர் உள்டா என்னன்னு கேட்டா, யாரோ நம்மளை புகழ்ந்து பேசுறா வச்சுக்கோ, அங்க நம்ம சொல்லுங்க மேல ஆட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆறுது, அப்பயும் கர்மா கூடுறதுதான். ஏன்னா அடுத்ததா புகழறத வந்து காதா நம்ம கேட்கக்கூடாது, நம்மளும் கேட்டு ரிஜாய்ஸ் பண்ணா கர்மா கூட ஜாஸ்தியா இருதான். அந்த மாதிரி அர்த்தமா நம்மள ஒரு தோஷத்தை நம்ம மேல தோஷத்தை சொல்லச்சு, பொதுவாக தோஷம் சொல்லச்சுதான் கோபம் ஜாஸ்தியா வரும், நீ மட்டும் நான் ஒழுங்கான ஆரம்பிப்போம். அப்ப அந்த மாதிரி இருக்குச்சு, நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, அப்பாடா ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்த கொஞ்சம் கர்மாவை கழிக்க, நல்லா சொல்லுப்பா மேல சொல்லுப்பா நல்லா சொல்லுன்னு சொல்லி என்ன பண்ணணும்னா கர்மாவை கழிச்சுக்கணும். இது பிராக்டிக்கலா நினைச்சுக்கணும், நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா சரி விட கர்மா கழிக்கிறது, நல்லது வந்ததுன்னா பயப்படணும், ஐயோ நல்ல விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பயப்படணுமா, ஏன்னா இது இன்னும் கர்மா கூட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி கர்மா வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் கேட்டா, இது மாதிரி நம்ம இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு பிரிங் இன் ஈக்வானிமிட்டி மைண்ட்ல. சரி ஏதோ கஷ்டம், ஏதோ புரிய நம்ம கர்மா, இன்னைக்கு பெரியவாலாம் அப்படிதான் இருக்கா, சில பேர்லாம் ஒரு கஷ்டம் வந்தா என்ன ஒருத்தர் சொல்வார், எங்க குரு ஒருத்தர் சொல்வார், என்ன பாகவத பிரச்சாரம் பண்ணு தெரியல இந்த மாதிரி ஆயிட்டு, அதான் அவள தாட்டே ஏதோ நடந்துருது, நீங்க ஊந்துட்டா இருக்கல கையில் அடிபட்டுருதுன்னா என்ன பிரச்சாரம் பண்ணு தெரியல, அவள்தான் அவள தாட்டே ஏதோ பண்ணிருக்க முடியல நடந்திருக்குன்னு. நம்மளா இருந்தா அந்த அந்த ஃபேக்டர்ஸ் வச்சுட்டு இருப்போம் உட்காந்து, குழந்தைக்கு சொல்ற மாதிரி அச்சின்னு சொல்லிட்டு தரையை அடி அதை அடின்னு சொல்ல மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் தர, இவாளுடைய எண்ணம் இப்படி இருக்கு, அதான் அந்த பக்குவப்பட்ட நிலை. அதனால கர்மா நம்ம இப்படிதான் நினைச்சுக்கணும், கெட்டது நடந்தா சரி ஏதோ கர்மா கழியிறது அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்போ அந்த கர்மானால சரீர புது சரீர யோகம் கிடைக்கிறது, அதே கர்மான இருக்க சரீரமானது போறது. அப்ப திருப்பி சொல்றார் இன்னொரு ஆங்கிள் சொல்றார், அஜோ நித்யம் புராணோ நன்யதே அன்யமானே ஷரீரே ஜாயதே ம்ரியதே வா கதாசித். இது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, இது ஆத்மா. நாயம் பூத்வா பவிதா வான பூயஹ, இது வந்து ஒன்ஸ் இருக்கு இல்லையா, இல்லாம போகாது, இருந்தே ஆகும் எப்பயுமே. அதாவது அதுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது, ஆனா இருந்துருக்கு. இப்படி இருக்கிற வஸ்து இல்லாம போகாது, இருந்துட்டே தான் இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சில சாஸ்திரங்கள்ல சிலது ஒத்துந்துருக்கா, சில விஷயங்களுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு இருக்கு, சில விஷயங்களுக்கு பிறப்பு கிடையாது அனாதி ஆனா எண்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன் இப்ப கர்மாலாம் எடுத்துப்போமே, கர்மா அனாதி, அதுக்கு அந்தமும் கிடையாதுன்னு வச்சுக்கோ, நம்ம சம்சாரத்தில் இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப கர்மா பரி ஃபேக்டர் வந்து அனாதி, பிகினிங் இல்ல, அதுக்கு பிறப்பு கிடையாது, ஆனா எண்டு இருக்காது இல்லையா? அது மாதிரி ஆத்மா கிடையாது. சில விஷயங்கள் உண்டாருது, உண்டான விஷயம் அப்படி இருந்துட்டே இருக்கும், அப்படி சில விஷயங்கள் இருக்கு, அது மாதிரியும் கிடையாது. இதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, இருந்துட்டு இருக்கு இல்லையா, இது மாட்டுக்கு இருந்துட்டே இருக்கும் இந்த ஆத்மாவானது. அஜஹா, அஜஹான திருப்பி அதுக்கு ஒரு வேர்ட், ஜாயதே உண்டாகாது. அஜஹான ஆட்டுக்கும் பேர் உண்டு, ஆனால் அஜஹான அது வந்து எட்டர்னல், இது நாட் பார்ன். நித்யஹா, ஒரு நித்யஹான போட்டார், ஏன்னா அஜஹான திருப்பி பிறப்பு கிடையாது, இறப்பு உண்டான திருப்பி கேட்கலாம். நித்யஹா எட்டர்னல். சாஸ்வதா அயம் புராணஹா, புராணஹாக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு புராணம்னாலே புறாபி நவஹ, பழசா இருந்தா கூட புதுசு மாதிரியே இருக்கிற வஸ்து. இப்ப லோகத்துல நம்ம புதுசா ஒரு வஸ்து வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, கார் வாங்கினோன்னா ஒரு மாசத்துக்கு பல பலன் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே கலர் ஃபேடானே இருக்கு. இந்த ஆத்மானது அப்படி இல்ல, எவ்வளவு பழசு, ஏன்னா எப்பனாலும் இருந்துட்டே இருக்கு, இருந்தா கூட அந்த அனுபவம் இருக்கு, ஒரு ஒரு அனுபவமும் புதுசு புதுசு புதுசா இருக்க மாதிரியே இருக்கு. பொதுவாக சாப்பிட்ற வஸ்து வச்சுக்கோ, பத்து பத்து ஐட்டம் சாப்பிட்டோம்னா 11வது தகட்டி போயிடும், கூட சாப்பிட்டது தான், வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம்னு தோன்றது. ஆனால் ஆத்மா அப்படி இல்லை, புராணக அப்படின்னா அந்த ஒரு ஒரு அனுபவம் க்ஷணமும் ஏற்படுற அனுபவமானது புதுசு மாதிரி இருக்கும். புறாபி நவ, பாஷகர் சொல்றாரு, உக்தைஹி ஏவ ஹேதுபிஹி நித்யத்வாத் அபரிணாமித்வாத் ஆத்மனஹ ஜென்ம மரணாதைஹ சர்வே ஏவ அச்சேதன தேக தர்மாக ந சந்தி இது உச்சதே. சொன்ன காரணங்கள்னாலேயே நித்யத்வாத் நித்தியமாக இருக்கிறதுனால, அபரிணாமித்வாத் மாற்றத்தை அடையாது, நித்தியமா இருக்கு, அப்ப மாற்றத்தை அடையமான்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், விசிஷ்டாத சம்பிரதாயத்துல பிரகிருதி நித்தியம்தான், ஜீவாத்மாவும் நித்தியம்தான், எம்பெருமான் நித்தியம்தான். அப்ப எப்படி மூணுக்கு வித்தியாசம் சொல்றதுன்னா, பெருமாளுக்கு வந்து ஸ்வரூபத்தா ஸ்வபாவத்தா, ஸ்வரூபமும் மாறாது ஸ்வபாவமும் மாறாது. பிரகிருதிக்கு ஸ்வரூபமும் மாறும் ஸ்வபாவமும் மாறும், ஜீவாத்மாக்கு ஸ்வரூபம் மாறாது ஸ்வபாவம் மட்டும் மாறும். ஏன் சுபாவம் மாறுறதுனா, அதனாலதான் பிறக்கிறான் வந்து. ரெண்டுமே இவனுக்கு மாறாம இருந்தால் இவனும் பிறக்கவே கூடாது, அதாவது இந்த இது சம்சார விஷயம் வரக்கூடாது, அதனால வந்து இது மாதிரி இருக்கு. அப்ப மூணுமே நித்தியம், அதனால என்ன போட்டார், நித்தியத்வாத்து நித்தியமா இருந்தாலும் அபரிணாமித்வாத்து அதாவது ஸ்வரூபத்தக பரிணாமம் இல்லாததுனால ஆத்மனக ஜென்ம மரணாதய சர்வே ஏவ, இப்படிப்பட்ட ஜென்ம மரண இதெல்லாம் எதோடது அச்சேதன தேக தர்மங்கள், இந்த தேகத்துடைய தர்மமே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. இது உச்சது தத்தன ஜாயத்தை மிரியத்தை இது வர்த்தமானத்தையா சர்வேஷு தேகேஷு சர்வைஹி அனுபூயமானே ஜென்ம மரணே கதாச்சித் அப்படி ஆத்மான ஸ்பிருஷதா. சரி, இப்ப பிரசன்ட் சொல்லிருக்காரு, இது பிறப்பதில்லை இறப்பதில்லைன்னு, அப்ப மேபி எப்பயோ ஒருத்தர் பிறந்திருக்கலாம் இல்லையா? இப்ப கர்மா கூட பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்னா, கர்மாவோட பிகினிங் நமக்கு தெரியாததுனால பிகினிங்லெஸ் சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி எங்க காலத்துல ஒருத்தர் சொன்னா, எங்க காலத்துல ஏதோ ஓலைச்சுவடி இருக்குன்னா, எப்ப இருக்குன்னு தெரியல, இவ்வளவு இருந்திருக்கு, எப்ப இருக்குன்னு தெரியலன்னா, அப்ப இன்னைக்கு தெரியல நேத்திக்கு தெரியல, மேபி அப்போ 250 வருஷம் இருந்திருக்குமா இல்லையா, அப்போ அது மாதிரி இருக்குமே கேட்டா, பிரசன்டன்ஸ் சொன்னா கூட கதாச்சித் எப்பயுமே அதுக்கு ஆத்மாவை ஸ்பர்ஷிப்பதில்லை, எது ஜென்மமோ மரணமோ. நாயம் பூத்வா பவிதா வான பூயா, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அயம் கல்பாதோ பூத்வா பூயா கல்பாந்தே பவிதா இது. இப்போ நமக்கு ஒரு வருஷ காலம் இருக்கு இல்லையா, 1 இயர் ஸ்பேன், இது வந்து தேவர்களுக்கு 1 டே. அப்ப நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் சொல்லச்சு, அவளுக்கு அது 100 நாள் கணக்கு வச்சுருக்கோம். அப்ப அவளுடைய வருஷமானது இன்னும் ஜாஸ்தியா போகுது. அப்ப நம்மளோட ரேஞ்ச் பகுதி அவ ரேஞ்ச் பகுதி ஜாஸ்தி, ஏன்னா அந்த நித்தியம் அனித்தியம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் தான், இதை காட்டிலும் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி, அப்ப இதை காட்டிலும் அது நித்தியமா இருக்க மாதிரி இருக்கு, இப்போ அழியாத மாதிரி இருக்கு. இப்போ இப்படி பார்த்துச்சு பிரம்மா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவர் நல்ல பிதாமகன் பேர். அவர் எப்ப டிவியில பார்த்தாலும் பார்த்தாலும் வெள்ளதாரியோட தான் இருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, கல்ப ஆதியில அப்பா அவர் சிருஷ்டி பண்ணிட்டு டெத் வந்து அடுத்த கல்பத்தோட கடைசியில் தான். அப்ப அவாந்திர பிள்ளைங்கள் நடுவில் ஏற்படுற பிள்ளைங்கள்லாம் ஒண்ணுமே ஆகாது அவருக்கு. அப்ப அவரோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தி, அதான் கேட்கிறாரு. இப்போ அவர் எடுத்துட்டோம்னா நமக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, அவர் இடங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப எறும்புக்கு நம்மளுமே எடுத்துக்கலாம், நம்ம லோக்கல்ல பிதாமகல கணக்கு தெரிய மாட்டாரு, எறும்பு நம்மளே எடுத்துக்கோ, எறும்பு இங்க இருக்கு, அப்படி ஏறிச்சே பார்த்தா நாலு எறும்பு செத்து போயிருக்கு. இப்போ நமக்கு ஒன்றும் ஆறுதல் இப்போ, அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப சின்னது. அப்ப அதுக்கு கம்பேர் பண்ணாமல என்னது, தேவர்கள் மாதிரி நித்தியர்களா இருந்துருக்கோம் நம்ம, அது மாதிரி கேட்டா அது மாதிரியும் கிடையாது, அது மாதிரியும் கிடையாது. கேஷிச்சுட்டு பிரஜாபதி பிரபிருத்தி தேகேஷு ஆகமேன உபலப்யமானம் கல்பாதோ ஜனனம் கல்பாந்தேச்ச மரணம் ஆத்மானம் ந ஸ்பிருஷதி இத்யர்த்தஹ. பிரஜாபதிகள்லாம் சிருஷ்டி கிரமம்ங்கிறதுல முதல்ல பிரஜாபதிகள்லாம் வருவா, அப்புறம் அவ பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுவா, இப்படி மனுஷா வரைக்கும் வருது. அப்ப அவளுடைய காலம் ஆனது ஜாஸ்தி, அவளை மாதிரியும் கிடையாது. பிரஜாபதி பிரபுத்தினா அவள மாதிரி இருக்கக்கூடிய அவளுக்கும் என்னென்று ஒரு ஜென்ம மரணமானது அவளுக்கும் உண்டு, அந்த அவளோட தேகத்துக்கும் உண்டு. அத சர்வை தேகத ஆத்மா அஜஹ அத ஏவ நித்யஹ சாஸ்வத. அதனால இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே அது அஜஹ அன்பான், நித்யஹ சாஸ்வதன எட்டர்னல். பிரகிருதிவத் அவிஷத சதத பரிணாமைகி அபி நன்மியதே. பிரகிருதி மாதிரி நித்தியம் சொல்லிட்டு பரிணாமம் இருக்கா கேட்டா பரிணாமமும் கிடையாது. பிரகிருதிவத் அவிஷத சதத பரிணாமைகி அபி நன்மியதே, அதுக்கு சததமான பரிணாமத்தை உடையது பிரகிருதி, ஆத்மாக்கு அதுவும் கிடையாது. அத புராணஹ புராதனஹ அபி நவஹ, பழசுன்னு சொன்னா கூட எப்பயும் புதுசு மாதிரி இருக்கக்கூடியது ஆத்மா. சர்வதா அபூர்வவத் அனுபாவியா இத்தியர்த்தம், எப்பொழுதும் இதுக்கு முன்னாடி அனுபவிக்காதது போல் ஒரு அனுபவம் ஏற்படுறது இருக்கு. அத ஷரீரே ஹன்யமானே அபி ந ஹன்யதே அயம் ஆத்மா. அதனால சரீரமானது அழிஞ்சாலும் அந்த அழியிற சரீரத்துல ஆத்மாவானது அழியாது. இப்ப இந்த டவுட் ஏன் வந்து கிடையா, ஒரு நார்மல் மரணம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆத்மா தேகத்தை விட்டு கிளம்பிடுறது, அப்புறமா அந்த சரீரத்தை என்ன பண்ற டிஸ்போஸ் பண்ற, புதைக்கிறாளோ எரிக்கிறாளோ பண்றா வச்சுக்கோ, அப்ப டவுட் வரல. பட் இந்த கில்லிங் ஆக்ட் ஆஃப் கில்லிங்ல என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, பார்த்துட்டே வச்சு தேகமானது விழ போறது, இப்ப தேகம் நாசம் தடையிறது, அப்ப ஆத்மா அதுல அழிஞ்சிருக்குமா அழிஞ்சிருக்காதுன்னு டவுட் வருது இல்லையா. கில் பண்ணச்சேவே இப்ப முன்னாடி சொல்லிட்டு அவர்கிட்ட, எவ்வளவு பேர் பாவம் அகால மரணம் அடையிறா, ஜலத்துல போயிடுறா, நெருப்புல இதுவாரா. இப்ப நம்ம பார்க்கச்சே, அப்ப அந்த நம்ம பார்த்துட்டே வச்சு சரீரமானது பெஸ்டா ஆயிருது, அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன ஆகும், இப்ப அதுக்கு அழிவு உண்டான்னு கேட்டா, அதான் இப்படி சொல்ல போற, ஜலமும் அதை அழிக்காது, நெருப்பும் அதை தீண்டாது, காத்து அதை வளர்த்தாது, எதுவுமே ஆகாது சொல்ல போறாரு. ஏன்னா வேரியஸ் ஆங்கிள்ஸ் சொல்லி திருடீகரணம் பண்றது ஒரு கான்செப்ட். அடுத்து வேதாவினாசனம் வேதாவினாசினம் நித்யம் ஜயேனம் அஜமவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கங்காதயதி ஹந்திகம். இப்ப எவன் ஒருவன் இப்படிப்பட்ட நித்தியமாக அழிவை அடையாத ஆத்மாவை தெரிந்திருக்கிறானோ, எப்படி அவன் இன்னொருத்தனை கொல்ல முடியும், எப்படி அவன் கொல்லப்பட முடியும் இல்லையா. அதனால நீ அந்த மாதிரி இருந்து தாத்பரியம், நீ இது வரைக்கும் பிரமையில இருந்த, நீ அவளை கொல்ல போறதுனால அப்படியே அவள் ஆத்மாவும் போகணும்னு நினைச்சிட்டு இருந்த, அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப ஆத்மா திரும்ப உனக்கு தெரிய போறது, நீ நித்தியம் அவள் நித்தியம், அநித்தியமான சரீரம் மாத்திரம்தான். இப்படி எவ்வளவு தெரிஞ்சிட்டு இருக்கானோ அவன் எப்படி ஒருத்தர் கொல்ல முடியும், அதனால நீ அவளை கொல்லதா கணக்காகாதேன்னு அவளை கொல்லவே முடியாது, நீ அடிக்க போறது அவளோட தேகத்தை தாண்டதுக்காக சொல்றாரு. ஏவம் அவினாசித்வேன அஜத்வேன வய அனர்ஹத்வேனச்ச நித்தியம் ஏனம் ஆத்மானம் யஹ புருஷஹ வேத. இப்படி அழிவற்றது பிறப்பற்றது, இதுக்கு எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்படின்ற எவன் ஒருவன் இந்த ஆத்மாவை அறிந்து கொள்கிறானோ, ச புருஷஹ தேவ மனுஷ்ய திரிய ஸ்தாவர சரீர அவஸ்திதேஷு ஆத்மது கமபி ஆத்மானம் கதம் காதயதி. அதனால இப்படி தேவ மனுஷ்ய திரியன்னா வேரியஸ் பாடிஸ் இருக்கக்கூடிய ஆத்மாவை எப்படி கொல்ல முடியும், கொல்ல முடியாதுன்னு உடனே ஒருத்தன் கேட்டான், அப்ப நான் எதனா கொல்லாமா அப்படின்னா, அதுக்காக நீ மாட்டு போய் எதையும் ஆத்மாவான ஆத்மாவை கொள்றேன், சரித்து தானே கொள்றேன் போய் கொண்டு இருக்க கூடாது. அங்க யூ நாட் சப்போஸ் இன்டர்ஃபியர் இன் இது. அதான் முதலே சொன்னா, ஹிம்சியா சர்வா பூதானி, இந்த மாதிரி யுத்தம் மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து தான் கொல்லாமே தவிர, ஒரு ஆபத்து வருது முன்னெச்சரிக்கை பண்ணலாம ஒழிய, சும்மாவான கத்தி எடுத்தமே நாலு பேரை கொண்டுட்டாங்க போக கூடாது. ஏன்னா அங்க வந்து நான் வந்து ஆத்மாவை கொள்ளலன்னு சொல்ல முடியாது. சாங்கியத்துல வரைக்கும் ஒரு ஜோக் சொல்லுவோம்னா, சாங்கிய சாஸ்திரம் சொல்றது ஆத்மாக்கு கர்த்தத்துவம் கிடையாது, வேதாந்த சாஸ்திரம் பிரகாரம் ஆத்மாக்கு கர்த்தத்துவம் உண்டு, ஆத்மா இஸ் அன் ஏஜென்ட் பட் லிமிடெட் ஏஜென்ட் வச்சுக்கோ, இல்லாட்டி பரமாத்மா அலோவ் பண்றார் பண்றான். சாங்கிய சாஸ்திரத்துல வந்து ஆத்மாக்கு கர்த்தத்துவம் கிடையாது, சரீரமே எல்லாத்தையும் பண்றதுன்னு சொல்றான் சரியா. எல்லா ஆக்டிவிட்டியும் சரீரம் பண்றது, ஆத்மா என்ன பண்றது உட்காந்து பாத்ரூம் இருக்கு அப்படிங்கிற, ஆத்மா என்ன பண்றது உட்காந்து பாத்ரூம் இருக்கு, அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னா. ஒரு திருடா அந்த தெரிஞ்சுட்டான், தெரிஞ்சுட்டா பண்ணா எங்கேயோ போய் யாரையும் கொண்டுட்டான், கொண்டுட்டு போயிட்டு கோர்ட்ல போயிட்டு சொன்னா அந்த மாதிரி வந்து, சாமி நான் ஒன்றும் பண்ணல, அந்த உடம்பு தான் எல்லாம் பண்ணித்து, நீ வேணா படிச்சு பாருங்க சாங்கிய சாஸ்திரம் படிச்சு பாருங்க, தெளிவா சொல்றது பாருங்க, நான் ஒன்றும் பண்ணல உடம்பு தான் பண்ணித்து அப்படின்னா. ஜட்ஜி உடனே டைம் கேட்டார், இவன் எப்படி டேக்கிள் பண்றதுன்ட்டு. சரி அவரும் சாங்கிய சாஸ்திரத்தை வாசிச்சு வந்தார், சரி ஓகே சொன்னார். சரிப்பா ஒத்துனுட்டோம் நாங்க, சாங்கிய சாஸ்திரம் வாசிச்சாச்சு, இவன் பண்ணல அந்த இதை, என்னோட சரீரம் தான் பண்ணிருக்கு, அதனால அவனை விட்டுடுங்கோ, அவன் சரீரத்துக்கு ஒரு 100 கசையடி கொடுங்கோ அப்படின்னாரு. அவனை விட்டுடுங்கோ, அவன் சரீரத்துக்கு ஒரு 100 கசையடி கொடுங்கன்னா கசையடி பெற அடிக்கிறது, அப்ப அளவுனா ஐயோ இவனை விட்டுருங்கோ அப்படின்னா, அப்ப சரீரத்தை அடிச்சா உனக்கு வழி தெரியுதா இல்லையா? அது மாதிரி இது வந்து நம்ம இந்த மாதிரி ஆத்மாவை கொல்லன்றதுக்காக போயிட்டு ஆத்மா சாகாதுன்றதுக்காக நம்ம பாட்டு போய் கொல்லக்கூடாது, அது தாத்பரியம் கிடையாது. இவன் யுத்தத்துல இருக்கான், யுத்தத்துல இருந்துச்சே இவனால வந்து சில சரீரங்கள் நாசத்தை அடைய போறது. அந்த மாதிரி சமயத்தை சொல்ல போற, நீ அவளை கொடுத்தா இருந்தா அவளை சரீரத்தை தான் நீ கொல்ல போற, ஆத்மாவை கிடையாது. கதம் நாசேதி கதம் வா தத் பிரயோஜகோ பவதி இத்யர்த்தா, எப்படி கொல்ல முடியும், எதுக்கு காரணமா இருக்க முடியும்? ஏதான் ஆத்மனஹ காத்தையாமி ஹன்மி இது அனுசோசனம் ஆத்மஸ்வரூப யாத்தாத்மிய அஜான மூலம். இப்படி இந்த ஆத்மா கையில நான் கொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சா அதுக்காக வருத்தப்படுறது, அனுசோசனம்னா வருத்தப்படுறது, ஆத்மஸ்வரூபத்துக்கு விரோதி. ஆத்மாவை பத்தின ஞானம் இல்லாதவன் நினைக்கிற விஷயமே தவிர ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கிறவா அந்த மாதிரி நினைக்க மாட்டா, அது அஜ்ஞானம் இத்திய அபிப்பிராய. சரி ஒன்னு கேட்டான் டவுட்டு, அதெல்லாம் சரி ஒத்துக்கிறேன், ஆத்மா நித்தியம் ஒத்துக்கிறேன், பட் இந்த இந்த பேர்த் ஏற்பட்டாச்சு, இப்ப நான் சௌக்கியமா இருந்துருக்கேன் சரீரத்துல, நானா ஏன் யுத்தத்துக்கு போய் இந்த சரீரத்தை பயப்படுத்திக்கணும்? இப்ப அவளை கொடுறது விட்டோம், இப்ப எனக்கே எதாவது ஆச்சுன்னா இல்லையா, சரீரம் நித்தியம்தான், இப்ப சௌக்கியமா தான் இருக்கேன், நல்லா இருக்கேன், ஏன் அதை விடுவானே அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ யத்யபி நித்யானாம் ஆத்மனாம் சரீர விஸ்லேஷ மாத்திரம் கிரியதே ததாபி ரமணீய போக சாதனேஷு சரீரேஷு நஷ்யத்சு தத் வியோக ரூபம் சோக நிமித்தம் அஸ்தி ஏவ. என்னதான் இப்படி சொன்னா கூட, வெறும சரீரம் ஆத்மா பிரியதா மரணம் சொன்னா கூட, எல்லாருக்கும் அந்த சரீரம் போன்ற சோகம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் உண்டு. யோக சூத்திரத்துல சாதன பாதத்துல இரண்டாவது பாதத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, நீங்க படிச்சிருப்பேன், ஸ்வரசவாகி விதிஷோபி ததாரூடோ அபினிவேஷகன். எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் அந்த சரீர வியோக சமயம் வரைச்சே ஒரு பயம் வந்துருதான், ஐயோ மரணம் ஏற்பட போறதோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் இங்க வேதாந்தம் பேசலாம், வீரவாசனம்லாம் பேசலாம், ஒரு உடம்பு சரியில்லைனா போய் பாருங்க, அவ பண்ற ஆக்காத்தியத்தை, ஐயோ உடம்பு இல்ல இது இல்ல அதுல என்ன ஆகும் தெரியலையேன்னு. அப்ப என்ன அர்த்தம் கிடையாது, எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் அபினிவேஷகன ஒரு அஃபெக்ஷன் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது ஒண்ணு இருக்குமே அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற, ஏன்னா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அந்த மாதிரி எத்தனையோ ஜனன மரணங்களை பார்த்துட்டு வந்தாச்சு, அதெல்லாம் பதிஞ்சிருக்கு அப்படியே மனசுக்குள்ள. அப்ப அதனால ஃப்ரெஷ்ஷா ஏற்படக்கூடிய ஃபியர் இருக்கு. ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கு, நானும் என்னோட கல்வி கொடுத்தோம் பாம்பேல பேசினே மத்தியானம் சாப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம், நடந்து போயிட்டே இருந்துச்சு, ஒரு ஒரு 5 அடிக்கு முன்னாடி போயிருப்போம், பெரிய கிளை ஒண்ணு உடஞ்சி ஊந்துது பின்னாடி, அந்த ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் மேல அவங்க என்ன ஆகும் தெரியாது. இப்போ அதை நினைச்சாலே ஐயோ என்ன ஆயிருக்குமோ அவங்க ஃபியர், நம்ம மேல வேலை விழுந்திருந்தால் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி நமக்கு நிறைய இன்சிடன்ஸ் நடக்கிறது, நமக்குன்னு அவர் சொல்ல நமக்கு மட்டும் இல்லை, ஞானிகளுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் சம்ஸ்காரம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அவளுக்கு அந்த அபினிவேஷகன்னு அந்த ஆசையானது இருக்கிறது. அந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஜடபரதன் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய சிஷ்யங்கிட்ட ஞானத்தால பார்த்துடுறாரு, அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து பன்னியா பிறக்க போறேன், நீங்களாம் என்ன பண்ணுங்க, அடையாளம் சொல்லிட்டார், ஒயிட் அண்ட் பிளாக் ஏதோ கலர் சொல்லிட்டார், இந்த மாதிரி தான் இருப்பேன், இந்த இடத்துல தான் இருப்பேன், என்ன பார்த்தோடனே கொண்டுடுங்க, சோதனை உடனே அதுலேயே எஸ்கேப் ஆயிடுவேன், அந்த ஜென்மத்தில் எஸ்கேப் ஆயிடுவேன். அதனால சிஷியாரிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சார், கரெக்டாக காலம் வந்தது, இவருக்கு மரணம் ஏற்பட்டது, உடனே பன்னியா பிறந்தார், பன்னி குட்டி போட்டது, சிஷியாரெல்லாம் ஒரே சந்தோஷம், கொம்பு எடுத்துன்னு ஓடினா அந்த பன்னிக்குட்டியை கொல்றதுக்காக. பன்னி குட்டிக்கிட்ட போன உடனே அந்த பன்னிக்குட்டி ஓடிதான் வேகமா, என்ன கொல்லாத கொல்லாத அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கேன், இதுல என்ன விட்டுட்டு எனக்கு இதுவே போக்கியமா தான் இருக்கு, அதனால நீ விட்டுட்ட, அதெல்லாம் எப்பயோ சொன்ன அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நான் வந்து சொல்றேன். இப்ப அதாவது என்ன தாத்பரியம் கேட்டா, நமக்கு வேணா இந்த ஒரு ஒரு ஜந்துவை பார்த்து எவ்வளவு க்ஷீணமா இருக்குன்னு நினைக்கலாம், புழுவை பார்த்து சாக்கடையில போய் இருக்குன்னு, ஆனா சாக்கடையில் இருக்கதான் அந்த புழுக்கு போக்கியமா இருக்கு, நீங்க எடுத்து வெளில விடுங்க, அதுக்கு பிடிக்காது, திருப்பி அதுக்குள்ளதான் போகும், ஏன்னா சம்ஸ்காரம் அந்த மாதிரி இருக்கு, அந்த சம்ஸ்காரம் போறதுக்கு அந்த ஞானம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா போடும், லேசா ஒரு ஞானம் ரெண்டு ஞானம்லாம் போடாது அதுக்கு, அதனாலதான் திருப்பி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு சொல்ற, யத்யபி நித்யானாம் ஆத்மனாம் சரீர விஸ்லேஷ மாத்திரம் கிரியத்தே, நித்தியான ஆத்மானம் நித்தியமா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சரீரத்தை மாட்டு நிலமா எடுக்கப்படுறதுனா கூட ததாபி ரமணீய போக சாதனேஷு, எப்படி இருக்கு இந்த தேகம், எவ்வளவு பார்க்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு போகங்களை கொடுக்கறது, நல்லா சாப்பிட முடியறது இல்லையா, மனுஷனா பிறந்து எல்லாம் என்ன குறைவு இல்லாம நல்ல பணத்தோட இருக்கவாளுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வருது, ஏத்து கிடைக்கிறதா இல்லையா, அப்படி இருக்குச்சு. நஷ்யத்து இது அழிஞ்சு போச்சுன்னா தது வியோக ரூபம் சோகலிம்பித்தம் அஸ்தியேவ, போயிடுமேனு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணான் யன்யானி சம்யாதி நவானி தேஹி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்கோம், ஒரு புடவை வாங்கினோம் இல்லை ஷர்ட்டு பேண்ட்டு வாங்கினோம், 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு, நஞ்சு போக ஆரம்பிச்சிருது, உடனே அதை கைட்டி போட்டு வேறு புதுசு வாங்கி போட்டுக்கிறோம், அது மாதிரி தான் பாதுவோம் அப்படின்னு. அது மாதிரிதான் இந்த ஆத்மாக்கு சரீரமானது ஏஜ் ஆக ஆக இட் டஸ் நாட் கோஆபரேட். அப்ப என்ன இருக்கும், நேச்சுரலா ஒரு டைம்ல அது போயிட்டு யூ வில் டேக் அ நியூ பாடி, டோன்ட் வரி அப்படிங்கிறது. யதா யதானா எப்படி, வாசாம்சி ஜீர்ணானி, ஜீர்ணம் ஜீர்ணம்னா ஜீர்ணமானது இல்லாட்டி வயசானது, வயசான சரீரத்தை விகாயனை விட்டு விட்டு நவானி கிருண்ணாதி நரக அபராணி, ஒரு மனுஷனானவன் வேறு வஸ்திரங்களை புதுசு எடுத்துக்கிற மாதிரி, ததா சரீராணி விகாய ஜீர்ணானி, ஜீர்ணான இங்க பழசானது, அந்யானி சம்யாதி நவானி தேகி, அப்படி புது சரீரங்களை அடையலாம் அப்படின்ட்டு. இல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணணும், அதாவது நம்ம வந்து இந்த நமக்கு நம்ம சரீரத்தை பார்த்தா ரொம்ப சௌக்கியமா இருக்கு இல்லையா, யாருக்கா இருந்தாலும் அவள் சரீரம் வந்து அவளுக்கு பிரீத்தி பிரீத்திகரமா இருக்கு, முக்காவாசி போக்கியமா இருக்கு. ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி நரேட் பண்ணுறேன், இந்த ஆங்கிளை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம் பாருங்க. இப்போது நம்ம ஒரு சஃபாரி டூருக்கு போகிறோம் வச்சுருந்தோம், சஃபாரி டூர் போகிறோம், ஆப்ரிக்காலையும் எங்கேயோ போகிறோம், காரில் உட்காந்து போனால் அழகாக ஒரு மான் வருது, மானை பார்த்தோன்னா எல்லாம் கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்தோம், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது ஃபோட்டோ எடுத்துருக்கேன், கைடு கூட வந்துட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்காங்க மானை பாருங்கன்ட்டு, கூடவே பக்கத்தில் புலி வருது கொஞ்சம் தூரத்தில். இப்போ நம்ம மானை பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, புலி மானை பார்க்கறது, புலி என்ன ஆஹா என்ன பியூட்டிஃபுல் டீர்னு சொல்லுமாண்ணா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சோ கழிச்சிருந்தா அது பார்க்கும், எவ்வளோ அழகான மானா இருந்தாலும் புலிக்கு அது ஃபுட்டு அவ்வளோதான். நம்ம கைட் பண்ண கூட்டி போனார, அவர் கால் தூக்கி ஊந்துட்டார், அவரையும் புலி பார்க்கறது, புலி அவரை பார்த்து ஒரு பாவம் கைடு இல்லை மனுஷன் பார்க்காது, இதுவும் ஃபுட்டு தான், மேபி நாளைக்கு யூஸ் ஆகும் பார்ப்போம். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சரீரமானது வெறும் அன்னமயம்தான், இதுவும் ஃபுட் பேக், நம்ம என்ன பண்ணிக்கணும், நித்தியம் இதுக்குன்னு சாப்பாடை போட்டு போட்டு போட்டு நல்லா அக்னிக்கு கொடுக்க போறதுக்காக கடைசியில நல்லா கொழுப்பா வச்சுட்டு அது எதுக்குடாங்கன்னா கடைசியில ஏதோ சாப்பிட போறது, அதை தெரியாம நம்ம என்ன பண்ணிக்கோ அந்த சரீரத்து மேல அவ்வளவு ஆசை நமக்கு, டெய் நல்லா சாப்பிட்டுருக்கோம் நெய்யை குத்தி சாப்பிடு அப்படின்ட்டு. ஆனா யோசிச்சு பார்த்தா திஸ் இஸ் நியர் ஃபுட் பேக், உள்ளுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கு, நம்ம டெய்லி நித்தியம் போராட்டம் தான் உள்ளுக்குள்ள, நமக்கு தெரியல ரெட் பிளட் செல்லுன்றா ஒயிட் பிளட் செல்லுன்றா உள்ள சண்டை போட்டு இருக்குமா, எவ்வளவு விஷயம், ஏன்னா நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்றது இல்லை, நம்ம சாப்பிட்டுனே இருக்கும். அப்ப இது மேல நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படணுமா வேணாமா இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க, ஏன்னா கதை சொன்னா சுவாரஸ்யமா இருக்கல, இப்ப ஆத்மா அனித்தியம் அனித்தியம்னா என்னடா அது, கீத லெக்சர் எங்கிட்ட கவுண்ட் கம்மியாயிட்டே இருக்கு, 20-25 வந்தது, பார்த்தா 10 பேர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சொல்றாரு பொல்லாவுக்கும் அழுக்குடம்புன்னு சொல்லிருக்காரு, என்ன உடம்பு டாக்டர் தான் என்ன தெரியும், ஏன்னா அவ தான் நிறைய சரீரத்தை கட் ஓப்பன் பண்ணி பாக்குறா, பார்த்தா எல்லாம் உள்ள இப்படியா இருக்குன்னு, வெளியில பாருது எல்லாம் அழகா இருக்கு, ஒரு தடவை பெட்ல போய் பட்டுதான் தெரிய போறது நமக்கு, என்ன டாக்டர் என்ன இவ்வளவு இதுவா இருக்க உள்ள அப்படின்னுட்டு. பராசர பெற்ற ஒரு வாடி என்ன பண்ணாரா, அந்த மாதிரி அவர் தான் அடிக்கடி இருக்க வேண்டியிருக்கு, ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு, மாதிரி அவர் ஆபரேஷன்லாம் இல்ல அவரோட லைஃப்ல அந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. ஒரு நாள் அவரோட காலேஜ் டேம்ப கோஷ்டியில் அந்த மாதிரி வந்து சரீரமானது நமக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார், ரொம்ப கந்தம் துர்கந்தம் உள்ளுக்குள்ள, அதனால வந்து இதனால ரொம்ப வெறுப்பு வரணும், அலங்கரிச்சு கூடாது, எதுக்கு தேவையான அந்த போஷக்கங்க எல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் மனதான் சொன்னாராம், சிஷியாலாம் அப்படியே நீ பயங்கரமாக கேட்டு அடுத்த நாள் எல்லாத்தையும் விட்டுடணும், புது வஸ்திரம் கூடாது, எல்லாம் பழைய வஸ்திரத்தை தெரிச்சுன்னு எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலாம். நெக்ஸ்ட் டே காத்தால ஸ்ரீரங்கநாத சேர்க்கறதுக்காக சிஷியாலாம் வர பராசரம் பற்றி எப்படி போறாருன்னா, அவக்களமா நல்ல பட்டு வஸ்திரம் ஜவ்வாது எல்லாம் போட்டு போகமா போட்டு இவர் மாதிரி ரகுநாத சேர்க்க போயிட்டு இருக்காரு. சிலருக்கு ஒரே ஆச்சரியம், இவர் நம்பி கிளாஸுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம் இவர் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, ஒரே எல்லாருக்கும் ஒரு இது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே கேட்டா தெரியுமா, என்ன சுவாமி இது, நேற்று அவ்வளவு தூரம் பேசினேன், இன்னைக்கு இப்படி வந்திருக்காரு, நியாயமாதன்னு கேட்டாரா? அப்போ அவர் சொன்ன விஷயத்த கவனிங்கோ, இந்த சரீரம் எனதுன்னு நினைக்கிறதான் அந்த நேரம் நமக்கு வரணும். இது பகவான் நமக்கு கொடுத்துருக்க ஒரு உபகரணம். இந்த சரீரத்தை கொண்டுதான் நம்ம பகவான கைங்கரியம் பண்ணணும். நம்ம மாத்திர ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கோம், அவ உள்ள வரச்சேவே 10 நாளா குளிக்கல, அழுக்கா வர வச்சுக்கோம், தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஆத்துல சேர்க்க போனா சேர்க்க மாட்டோம், ஏமா கொஞ்சம் நீட்டா வரக்கூடாதான் சொல்லுவோம். அப்ப பெருமாள் கைங்கரியம் பண்ண போச்சு, அவங்க கிட்ட போறோம், நம்ம எப்படி போனோம் அத? அப்ப அந்த புத்தி வந்ததுன்னா இது நமக்கு போகிய வஸ்து கிடையாது, இது எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்க ஒரு வஸ்து, இதை நல்லா மெயின்டைன் பண்ணணும் நம்ம இல்லையா. அவங்க கிட்ட போச்சே நல்லா போனோம், எனக்காக என்ன வெளில சினிமாக்க போயிட்டு இருக்கேன், இல்ல பெருமாள் சேர்க்க போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த புத்தி வந்ததுன்னா இந்த சரீரம் வந்து ரொம்ப அப்படி வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னோட சரீரம், இது எனக்கு இன்பத்தை கொடுக்கறது, இது எனக்காக தான் இருக்குன்னு நினைக்கச்சே தான் நமக்கு அந்த எண்ணம் வரணுமே தவிர, இது ஜஸ்ட் எனக்கு இருக்கிற ஒரு மீன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த சரீரம் பந்தத்துக்கு ஹேத்துவா இருந்தா கூட மோட்சத்துக்கும் இந்த சரீரம் தான் ஹெல்ப் பண்ண போறது. இந்த சரீரம் இல்லாட்டி நம்ம மோட்சத்தை அடையவே முடியாது, ஏன்னா இதுக்குள்ள இருந்தா அந்த ஞானத்தை நம்ம அட்டைன்மெண்ட் பண்ணி ஆனோம். எதுவா இருந்தாலும் பிரபத்தி பண்றோமோ பக்தி பண்றோமோ எதுவா இருந்தாலும் நமக்கு சரீரம் தேவை. ஆச்சாரம் போய் அடையணும் வச்சு நடந்து போவோம், நம்ம போகணுமே முதல்ல, எதுவா இருந்தால் சரீரம் போகணும். அதனால இதை கிளியரா இருக்கணும், நமக்கு நீர் நமது என்றவே வெறுமுதல் மாதிரி தான் ஆகுது. நீ உன்னோடது உன்னோட நினைச்சிட்டு இருக்கதான் வெறுப்பு வரணும் தவிர, அவரே சொல்லப்படுற திருவாமையில இங்கே திருந்தே தீக்கூட்டன்னு சொல்றாரு, இங்க இருக்கிறது என்ன குறை, நான் மாட்டு பூலோகத்துல இருக்கேங்கிறார். எப்பன்னு கேட்டா இதுதான் விசுத்தாத்வைதத்துக்கும் மிச்ச சம்பிரதாயத்துக்கும் ஒரு வித்தியாசம். மிச்ச சம்பிரதாயம் எல்லாம் வெறுமை வெறுக்கிறது, விட்டு தள்ளு போனோம் அப்படின்ட்டு, ஆனா இங்க பிரபந்தத்தெல்லாம் சேவிச்சு வச்சிருக்கோம். ஆய்வார் சொல்றாரு இங்க இருக்கிறது என்ன குறைங்கிறார், நான் இங்கே இருந்துட்டு போறேங்கிறேன். பெருமாள் இருக்கார், ஆய்வார்கள் இருக்கா, ஆச்சாரியர்கள் இருக்கா, கைங்கரியம் பண்ணிட்டு இங்கே இருக்கேன். அப்ப அந்த கைங்கரிய புத்தி வந்துருச்சுன்னா இட் டஸ் நாட் மேக் எ டிஃபரன்ஸ், இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் டிஃபரன்ஸ் ஒன்றுமே கிடையாது, எங்க இருந்தாலும் கைங்கரியம் தான். வேதாந்த சொல்லச்சு சொல்றாரு, இதுல வரதராஜ பிரஜாசத்துல வைகுண்ட வாசத்துல ஆசையும் இல்லைங்கிற வரதராஜா, இந்த மாதிரி புறப்பாடு கேள்ற, டெய்லியும் தட்டு கொடுத்து சேவிக்கிறேன், இப்படியே சேவிச்சுட்டு இந்த பாகவதம் எல்லாம் இங்க இருக்கா, அதாக்கா நான் இங்கே இருந்துட்டு போறேன், என்ன அங்க வரணும் ஆசையே இல்லைங்கிற. இதுதான் நம்மளுடைய அந்த வியூ பாயிண்டை மாத்துறது. அதாவது பகவான் தான் எல்லாம், பகவானுக்காக தான் நம்ம இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒண்ணும் கிடையாது, கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் பகவானுக்காக என்ன வந்துருதுன்னா அப்ப நமக்கு ஹாப்பினஸ் தான். இதை விபரீதமா நினைக்கச்சே தான் எல்லா விதமான சோகமும் வந்துருக்கு நமக்கு, எல்லாம் நம்மளோட நினைச்சுக்கிறது நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. அப்ப சொல்ற வாசாம்சு ஜீர்ணானு யதாவிகா, எப்படி இந்த பீஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு புதுசா ஒருத்தம் போட்டுக்கானோ அது மாதிரிங்கிறார். அப்ப சொல்றார் தர்ம யுத்தே, அர்ஜுன்டி போடுகிறார் தர்ம யுத்தே, ஷரீரம் தியஜதாம், தர்மமாக செய்யக்கூடிய யுத்தம், க்ஷத்ரியனுக்கு யுத்தம் தர்மம், அப்படிப்பட்ட யுத்தத்துல ஷரீரம் தியஜதாம், சரீரத்தை விடும்பொழுது விடுறவாளுக்கு தியக்த சரீராத்து, விடப்பட்ட சரீரத்தை காட்டிலும் அதிகதர கல்யாண சரீர கிரகணம் சாஸ்திராத்து அவகம்யதே. சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த மாதிரி யுத்தத்துல போய் வந்த சரீரத்தை விட்டானே ஆனால் அவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய சரீரத்தை காட்டிலும் மிகவும் கல்யாணதர மங்களகரமான சரீரமானது கிடைக்கும், இல்ல இன்னும் இதை விட நல்ல சரீரம் கிடைக்கும்னு சாஸ்திராத்து அவகம்யதே, சாஸ்திரத்துல நம்பிக்கை வேணும். இது ஜீர்ணானி வாசாம்சி விஹாய நவானி கல்யாணானி வாசாம்சி கிருணதாம் இவ ஹர்ஷ நிமித்தம் ஏவ அத்த உபலப்யதே. இப்ப புதுசா ட்ரெஸ் வாங்கியாச்சு, கிழிஞ்ச ட்ரெஸ் ஒருத்தன் விட்டு எறியணும், அப்ப போய் அழுது பண்ணோம்னா ஐயோ புதுசு இருக்கு இருந்தாலும் இடத்துக்கு மனசு இல்லையே ஒரு காலம் ஒருத்தர் நினைச்சா வச்சுக்கோ, அவனை மாதிரி ஒரு முட்டால் நேரம் இருக்க மாட்டான், ஏன்னா புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க போற, பழசு தூக்கி போடணும், ஐயோ பழசு தூக்கி போடுறேன் யாராவது சோகப்படணும்னா, அப்ப அது ஒழிஞ்சது புதுசு எடுத்து போடலாம். அது மாதிரி இங்கேயும் ஹர்ஷ நிமித்தமே அத்திர உபலப்யது, ஹர்ஷம்னா சந்தோஷம், இங்கேயும் சந்தோஷம் பண்ணணும் நீ இந்த சரீரத்தை விடுறதுக்கு தர்ம யுத்தத்துல, ஏதாவது விட்டு அலட்சியம் கிடைக்க போறது அப்படிங்கிறாரு. புனரப்பி அவினாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் இது பூர்வோக்தம் அவினாசித்வம் சுக கிரகனாய எஞ்சயன்னு தடையதி. திருப்பியும் அவினாசின்னு சொன்னார் இல்லையா, அதை என்ன பண்றாருன்னா பூர்வோக்தம் அவினாசித்வம் சுக கிரகனாய, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப சொன்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு, வியாபிச்சு வியாபகம்னு சொன்னார், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆத்மா வியாபிக்கிறது எதுவும் இல்லைன்னு சொன்னார். இப்ப சிம்பிளா சொல்ற கேட்டுக்கொண்டார் என்னது, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா நச்சைனம் க்ளேதயந்த்யாபோ நசோஷயதி மாருதா இல்லையா. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, ஒரு சத்ரியன் இருக்கா, இன்னொருத்தன போய் குத்துறான் வாழால குத்துறான்னு சொல்லுவோம், அப்ப உள்ளுக்குள்ள ஆத்மா வந்து அதுவும் குத்தப்படுமான்னு கேட்டா கிடையாது. சஸ்திரங்கள் வந்து இத கட் பண்ணாது. நெய்னம் தகதி பாவகா, உயிரோட எரிச்சு போறா அப்படின்னா கூட அந்த நெருப்பு வந்து தேகத்தை தான் அழிக்குமே தவிர ஆத்மாவை எரிக்காது. நச்சயனம் கிளேதையன் தியாப்போ, ஜலத்துல போறா அப்பயும் அந்த ஜலமானது ஆத்மாவை நினைக்காது அழிக்காது. ந சோஷயதி மாறுத்தகா, காற்றானது உலத்தாது, காத்தானது அதை காய போக செய்யாது. ஏ அச்சேத்யோயம் மதாக்யோயம் அக்லேத்யோ சோஷயேவச நித்ய சர்வகத ஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹா. அச்சேத்யனா வெட்டப்பட முடியாது, சேத்யம்னா தட் விச் கேன் பி கட், அச்சேத்யம்னா விச் கேன் நாட் பி கட். அதாக்யஹ கொளுத்த முடியாது, அக்லேத்யஹ நினைக்க முடியாது, அசோஷ்யஹ உணர்த்தப்பட முடியாது. ஏன்னா நித்யஹ சர்வகதா ஆல் பெர்வேடிங்கா இருக்கு, ஸ்தானுகுனா ஸ்டேபிளா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு, அச்சலகானாலும் இம்மூவபிளா இருக்கு, சனாதனஹா எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. இதெல்லாம் ஆத்மாவுக்கு லட்சணங்கள். இப்படி இருக்கிறதுனால ஆத்மாவானது அழியாது அப்படிங்கிற சஸ்திர அறிவு வந்து பெர்ஸ்பெக்டிவ் மாறுறது. எதுவும் இதை கொள்ளாது, அதாவது எதுவும் இதை அழிக்க முடியாதுன்னு சொல்றார். ஏன்னா இது அழிய முடியாத ஒரு குவாலிட்டிஸ் இது இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இங்க வரைச்சே சஸ்திரங்கள் இதை வெட்டாதுன்னு சொல்றார். ஏன் வெட்டாதுன்னா இது வெட்ட முடியாத சுபாவத்தை உடையதுன்றது பதிலா இருக்கு. போன கேள்வி கேட்கலாம், 23 மட்டும் படிச்சுட்டு ஏன் சஸ்திரமானது வெட்ட முடியாதுன்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கு சொல்றார் அச்சேத்யா, ஏன்னா இது வெட்டவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதனால அதுக்கு பதில் மாதிரி இருக்கு. சஸ்திர அக்னி அம்பு வாயவா சேதன தகன கிளேதன சோஷனானி ஆத்மானம் பிரதி கர்த்தும் ந சக்னுவந்தி. சஸ்திரமோ அக்னியோ அம்பு ஜலமோ வாயுவோ இவைகளை வந்து ஆத்மாவை குறித்து பண்ண முடியாது. சர்வகதத்வாது ஆத்மனஹ சர்வ தத்த வியாபக ஸ்வபாவதயா சர்வேபிய தத்தேபிய சூக்ஷ்மத்வாது அஸ்ய தைஹி வியாப்தியனர்ஹத்வாது வியாப்ய கர்த்தவியத்வாது. முன்னாடி சொன்ன பராமர்சிக்கிறார், எல்லா வஸ்துக்களையும் வந்து எல்லா வஸ்துக்களை காட்டும் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவானது தைஹி வியாப்தி அனர்ஹத் பாத்து அவைகளால ஆத்மாவை பெறவே பண்ண முடியாது. வியாப்திய கர்த்தவியத் பாத்து அவைகளை இவை இது போய் அவைகளை வியாபிக்க வேண்டியிருக்க அவைகளால ஆத்மாவை வியாபிக்க முடியாது. அதனால ந சேதன தகன கிளேதன சோஷனாம். அத ஆத்மா நித்யஹ ஸ்தானுஹு அச்சலஹ அயம் சனாதனஹ ஸ்திரஸ்வபாவஹ அப்ரகம்ப்யஹ புராதனஹ ச. ஸ்திரமா இருக்கு, ஸ்தானுவா இருக்கு, அச்சலஹ இருக்குன்னா ஃபிக்ஸரா இருக்கு, ஆனா ஆடிந்து இருக்கமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அச்சலஹ ஆ, அதாவது இப்போ பாட்டில்ல ஜலம் எடுத்து போறேன், நீங்க பாட்டில ஃபுல்லா ருப்பிட்டு பாட்டில் ஃபுல்லா ஜலம் சரியா நடந்து போயிட்டே இருக்கு, பஸ்ல போய் இல்லை எல்லாம் போயிருக்கு, நீங்க நடந்தா போயிருந்தேன். இப்ப அந்த பாட்டில் இருக்கிற வாட்டர் மூவ் ஆச்சா, பாட்டில் இருக்கிற வாட்டர் மூவ் ஆச்சா, பாட்டில் ஃபுல்லா போட்டு நீங்க வாட்டர் போட்டு சீல் பண்ணிட்டு பாட்டில அந்த பாட்டில் மூவ் பண்ண இடம் இருக்காப்ப, அந்த வாட்டர் மூவ் பண்ண இடம் இல்லையே அப்படியே இருக்கு. அது மாதிரி ஆத்மாவானது கெனாட் மூவ் என்ன அர்த்தம் தான் வந்துட்டுல, பெர்வேசிவா இருக்கனால அதுக்கு மூமெண்ட் கிடையாது, அஜடம், அதாவது அதுக்கு மூமெண்ட் கிடையாது. ஆத்மா வியாபிக்கிற வஸ்துக்கு மூமெண்ட் கிடையாது, பெர்வேட் பண்ற வஸ்துக்கு மூமெண்ட், அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா தட் விச் பெர்வேட்ஸ் வந்து மூமெண்ட் கிடையாது, பெர்வேடான வஸ்து தான் மூமெண்ட்லாம் உண்டுன்ற அவயவங்கள்லாம் இருக்கிறதுனால. பராமர்சம் பண்ணுவோம், திருப்பி வில் ரீவிசிட். நீங்களும் திங்க் பண்ணுங்க, நானும் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும் திங்க் பண்றேன். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஜலம் இருந்தா கூட பூர்த்தியா தான் தெரியாது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பாருங்க, ஜலம் சில பாட்டில பாக்கச்சு ஜலம் இருக்காதுன்னு தெரியாது, ஏன்னா ஃபுல்லா இருக்கு. அப்ப அப்படி இருக்க வஸ்துவானது அது ஒண்ணும் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறதுனால மூவ்மெண்ட்டுக்கு ஸ்கோப் கிடையாதுன்னு அர்த்தம் தான், மூமெண்ட் கிடையாதுன்ற மாதிரி தாத்பரியம் சரியா. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா திங்க் பண்றேன், நானும் பண்றேன். சமூகம் பிக்சரா இருக்கு. நீங்க சொல்றது ரைட்டு. முதலே நம்ம சொல்லிட்டோம், ஆத்மா வந்து கர்மம், அதாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜே கிடையாது முதல்ல. அதுவும் ரைட்டு தான், பிடிக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது, சூக்ஷமா இருக்குன்றது ரைட் தான். பார்ட்லெஸ், அது பார்ட்லெஸ் மூமெண்ட் கிடையாது. அதுக்கு நான் விளையாட்டா ஒரு சொல்லுவேன், இதெல்லாம் லெக்சர்ல சொல்லாம தெரியல, ஜோக்குக்கு கிளாஸ் எடுத்து சொல்லுவேன். இந்த 70s பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் படம்லாம் வரும். 70s சிவாஜி பார்த்தீங்கன்னா புதாகரமா இருப்பான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 ஹீரோயின் தான் வருவான். டான்ஸ் வந்துன்னு வச்சுக்கோ, இவன் நகரவே மாட்டான், அங்கே நின்று இருப்பான். ஹீரோலாம் சுற்றி சுற்றி ஓடி இருந்துட்டு இருப்பா. அது மாதிரி இம்முகமெல்லாம் இருந்துட்டே இருப்பான் ஆளு. அப்ப மொபிலிட்டியே கிடையாது அதுக்கு. அது மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா விபு திரவியம் வச்சுக்கோ, பெரிய திரவியமா இருந்தா அதுக்கு மூவ்மெண்ட் ஸ்பேஸ் கிடையாது. சின்னதா இருந்ததுன்னா மூவ் பண்றதுக்கு, அதாவது பெர்வேஷன்ல பார்க்கணும் நம்ம. சின்னது இதுன்றது இப்ப இந்த டாக்டர் கேட்டேன்னா, தட் இஸ் பெர்வேஸ், ஃபுல்லா பெர்வேட் பண்ற வஸ்துக்கு மூவ்மெண்ட் கிடையாது. இப்ப ஆகாஷம் எடுத்துக்கோ, ஆகாஷத்துக்கு மூவ்மெண்ட் இருக்கா? ஏன்? அதே மாதிரிதான் ஆத்மா. ஆகாசத்துல இருக்கக்கூடிய வாயு அக்னி இதுக்கெல்லாம் மூவ்மெண்ட் ஒத்துட்டு இருக்கோம், சரியா? ஆனா ஆகாஷம் வரைச்சு எல்லாத்தையும் பிரைவேட் பண்றதா, அது மூவ்மெண்ட் கிடையாது. இது வந்து ஜென்ரல் அஸ்பெக்ட் ஆஃப் ஆத்மா. அதனால என்ன அர்த்தம் கிடையாது, ஒரு விஷயம் எது ஃபுல்லா பிரைவேட் பண்றதோ அது வந்து ஸ்டேபிளா இருக்கும், அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. தாத்பரியமா இருக்கும். சரி, திருப்பி யோசிப்போம் அதை பத்தி. ஸ்திர சுபாவ அப்ரகம்பியனா பிக்சடா இருக்கலாம். விருட்சங்கள்லாம் கூட பிக்சடா தான் இருக்கு, ஆனா ஆடிங்கே இருக்கு, கம்பனம் உண்டு விருட்சங்களுக்கெல்லாம். அது மாதிரி ஆத்மா இருக்கான்னு கேட்டா, அதுக்காக தான் போடுறது அச்சலகா, மவுண்டன் மாதிரி பிக்சடாவும் இருக்கு, நகரவும் நகராது. அப்படின்ட்டு எவ்வளோ மேக்சிமம் கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆஸ்பெக்ட் சொல்றாரு அந்த இடத்துல, சரியா? புராதனஷ்ட. அடுத்து சொல்றார், இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். அவ்யக்தோயம் அசிந்தியோயம் அபிகாரியோயம் உச்சதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுசோசிதம் அருகசி. சில விஷயங்கள்லாம் நம்மளால பூர்த்தி தெரிஞ்சுக்க முடியல ஆத்மா பத்தி. சொன்னா ஒத்துக்க வேண்டியதுதான், பிக்சடா சரி பிக்சர் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்யக்தா வியக்தம் கிடையாது, மேனிஃபெஸ்டா இருக்க விஷயம் தான் நம்ம முடியும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். இங்க பாருங்க லேப்ல வந்துட்டு இது நகராது அப்படின்னு சொல்ல முடியும். சாஸ்திரம் சில விஷயங்கள்ல வந்து சாஸ்திரம் சொன்னா ஒத்துக்க வேண்டியதுதான். அவ்யக்தா ஏன்னா அன்மேனிஃபெஸ்டா இருக்கு. அப்புறம் அச்சிந்தியா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. நானே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுக்க எல்லா விஷயத்தையும். அப்புறம் என்ன, அப்புறம் கீதை ரொம்ப சிம்பிளா வேணும். அதனால நான் சொல்லியிருக்க என்ன விஷயம் கிடையாதுனா, ஆத்மாவானது அந்த மாதிரி இருக்குன்னு தாத்பரியமாது. அயம் அச்சிந்தியா அயம் அபிகாரியா அயம் உச்சதே. இப்ப இதெல்லாம் என்ன, இப்போ அவ்யக்தான அன்மேனிபெஸ்ட், மேனிபெஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு நம்மளால கிரகிக்கிறதுக்கு ஒரு டஸ்ட் ஆஃப் மேனிபெஸ்ட். அச்சிந்தியானா நினைச்சு பார்க்க முடியாது, நல்லா இப்படிதான் இருக்கும்னு. அனுஸ்வரூபம் சொல்லிட்டோம். இப்ப அனுஸ்வரூபம்னால என்ன, இப்போ எங்கேயாவது இதுவும் ஒரு தோராயமா, அதாவது நீ கதை நினைச்சு வந்த மறந்து விட்டா இப்ப சான்ஸ் கிடைச்சி சொல்லிடுறேன். இப்போ ஸ்கூல்ல நம்ம படிக்கச்சு மேக்ஸ்லாம் ரெக்டாங்கிள் ஸ்கொயர்லாம் படிக்கிறோம். சில இடத்துல எப்படி சொல்லியிருப்பேன், ஸ்கொயர் ரெக்டாங்கிள்லாம் படிக்கிறோம் இல்லையா. இப்போ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் லைஃப்ல நம்ம பார்க்க முடியுமா? வெறும் ஸ்கொயர், வெறும் ரெக்டாங்கிள லைஃப்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இல்லை ரெக்டாங்கிள் ஸ்கொயர் லைஃப்ல கிடையாது, கியூபாய்டு கியூப் தான் இருக்கு. இப்போ இந்த தூணை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குன்னா ஒரு ஃபேஸை மட்டும் பார்க்கணும் நம்ம. ஆனால் ஒரு ஃபேஸ் மட்டுமா அங்கே இருக்கு? நம்ம இந்திரியங்கள்னால வி கேன் ஒன்லி அப்சர்வ் எ போர்ஷன் ஆஃப் வாட் வி சி. இந்த தூணை பார்த்துட்டே இருக்கோம், பின்பக்கம் தூண் இருக்கான்னு கேட்டால் அசியூம் பண்ண தூண் இருக்கணும் அப்படின்ட்டு. இவா டிசைன் பண்ணிக்கலாம், மேபி இந்த பக்கம் மட்டும் வச்சு பின்பக்கம் ஓப்பனா வச்சுக்கலாம் தெரியாது. அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சோண்ட பார்த்துட்டு மிச்சத்தை என்ன பண்றோம், அசியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பகுதி மேனிஃபெஸ்ட் ஆகல நமக்கு. லைஃப் வந்து 3D இருக்கு, ஆனா நம்ம படிக்கிறதுல முதல்ல 2D தான். ஸ்கூல்லயே கூட முதல்ல கியூப் கியூபாட் சொல்றது இல்ல, முதல்ல ஸ்கொயர் ரெக்டாங்கிளா சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறோம். ஏன்னா நம்ம பெர்சீவ் பண்றது எல்லாமே நமக்கு யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் சீயிங். எதையுமே எந்த விஷயத்தை பார்த்தாலும் நமக்கு அதோட ஒரு போர்ஷன் தான் தெரியுது, பின்பக்கத்தை அசியூம் பண்ணுவோம் நம்ம. அதனால நிறைய ஏமாந்து போறோம். அது மாதிரி இந்த லௌகி இந்த ஐ மீன் அச்சேதன வஸ்துக்களுக்கே இப்படி இருக்குன்னா ஆத்மா வந்து இன்னும் இட் டஸ் நாட் மேனிஃபெஸ்ட் அட் ஆல். அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம், சரியா? அவிகாரிய டஸ் நாட் சேஞ்ச், தஸ்மாத் ஏவம் விதித்வா, இப்படி தெரிஞ்சுட்டு ஏனம் ந அனுசோசித்தம் அர்கசி, இதை இப்படி தெரிஞ்சுட்டு யூ ஆர் நாட் யூ கே நாட் ஐ மீன் யூ ஷுட் நாட் கிரீவ் ஃபார் இன் சொல்ல, நீ இதை பத்தி கவலைப்படக்கூடாது. சேதனாதி யோக்யானி வஸ்தூனி எய்ஹி பிரமாணைஹி வெஜ்யந்தே, அதாவது சேதனம்னா கட் பண்றதுக்கு இட்ஸ் எலிஜிபிள். அந்த வஸ்துக்கள்லாம் எந்தெந்த பிரமாணங்கள்லாம் நம்ம தெரியறதோ, ஒரு காய்கறி எடுக்கிறோம் அதை கட் பண்ணுன்னு சொன்னா கண்ணால பாக்கிறோம் கையால் தொட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரமாணங்கள்னால ஆத்மாவை அறிய முடியாது. அதான் அர்த்தம் அதுக்கு, அயம் ஆத்மா ந வெஜ்யதே, அப்படி எடுத்து பாக்குற மாதிரி வஸ்து இல்ல இது, அதனால அவ்யக்தஹ, அதனால இது அன்மேனிஃபெஸ்டா இருந்துருக்கு. அத்த சேத்யாதி விஜாத்திய, அதனால சேதனம் பண்ற வஸ்துக்களை காட்டிலும் இது விலட்சணமானது. இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தோஸ் விச் கேன் பி கட்னார். அச்சிந்தியா, அச்சிந்தியானா நினைச்சு கூட பார்க்க முடியாது. சர்வ வஸ்து விஜாதியத்வேன தத்தத் ஸ்வபாவ யுக்ததையா சிந்தையித்தும் அபி நருஹா, எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமா இருக்கிறதுனால இதை காட்டி இது மாதிரிதான் ஆத்மான்னு சொல்றதுக்கே ஒண்ணும் கிடையாது. இப்ப கவிதை இருக்கு குதிரை இருக்குன்னு வச்சுக்கோ, குதிரையை ஒருத்தன் பார்த்தா கழுதியை பார்த்தது இல்ல, கழுதியை பார்த்தது இல்லையா, சரி ஓகே, அதாவது குதிரையை மனசுல வாங்கிக்கோ, அதை காட்டுல கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் இப்படி இருந்தா அது கவிதைன்னு சொல்லலாம்னா அப்ப அங்க முடியுது. ஆனா ஆத்மாக்கு அந்த மாதிரி கூட எந்த வஸ்துமே இல்ல, இதை காட்டி இதுதான் ஆத்மான்னு சொல்றதுங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஏன்னா சர்வ வஸ்து விஜா எல்லாத்த காட்டுல வேறையா இருக்குது, இது இதை காட்டுல இதை போல சிமிலரா வஸ்துவே இல்ல. சர்வ வஸ்து விஜாத்தியத்துவேன தத்தத் சுபாவ யுக்தத்தையா சிந்தையித்தும், அத மாதிரிதான் இது, இதை மாதிரிதான் சொல்றதுக்கு எந்த விஷயமும் இல்ல. அப்படின்னு அருக அத்த அவிகாரிய விகார அனர்கஹ, அதனாலேயே இது சேஞ்ச் ஆகிறதுக்கு இட் டஸ் நாட் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு சேஞ்ச், அது சேஞ்ச் ஆகாது. தஸ்மாத் உக்த லக்ஷணம் ஏனம் ஆத்மானம் விதித்வா தற்கத்தே நான் அனுசோசித்தும் அருகசி, அதனால இப்ப சொல்லப்பட்ட லட்சணங்களுக்காக என்ன பண்ணக்கூடாது, நீ கவலைப்படக்கூடாது, யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தி ஆத்மா அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு டீ டூர்னா அடுத்த மூணு ஸ்லோகத்தினால அர்ஜுன கொஞ்சம் போர் அடிச்சிருது. ஆத்மா நித்தியம் ஆத்மா சொல்லிட்டுக்கறா, சரி அவன் சொன்னா அவனுக்கு பார்த்தா ஐஸ்ல தெரியுது, இப்ப எப்படி இவங்க எல்லாம் பார்த்தா அவன் தெரியறதோ, சரி ஏதோ சொல்றாரு கன்வின்சிங்கா இல்லன்னு சொல்றதோ, அது மாதிரி அர்ஜுனனை பார்த்தார், சரிப்பா நீ நினைக்கிற மாதிரியே தேகம்தான் ஆத்மான்னு வச்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி தேகம்தான் ஆத்மான்னு வச்சுக்கோ அப்படின்னு மூணு ஸ்லோகத்துல இது வந்து உபதேசம் கிடையாது. கொஞ்சம் நொடி அவன் உற்சாகப்படுத்துறதுக்காக ரொம்ப ட்ரையா இருக்கு, அதனால நீ நினைக்கிற மாதிரியே இந்த தேகம்தான் ஆத்மான்னு வச்சுக்கோ, அப்பயும் நீ கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது. ஆகும்போது கவலைப்படாத, எனக்கு புரிஞ்சுட்டியா புரிஞ்சுக்கல வேற விஷயம், நீ கவலைப்படக்கூடாது. இப்ப அதான் சொல்றாரு, இப்ப அத்தச்சே இனம் நித்ய ஜாத்தம் நித்யம் வா மன்யசே அமிர்தம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதம் அர்ஹசி, அப்பயும் கவலைப்படாதான் சரி. அத்தச்ச ஏனம் நித்ய ஜாத்தம் நித்யம் வா மன்யசே அமிர்தம், சரி இப்படி இருக்கக்கூடியது நீ இல்லையா, நித்தியமா பிறந்து நித்தியமா இறக்கணும்னு வச்சுக்கோ, இப்படி தேகம் மாதிரி ஆத்மாக்க வந்து பிறப்பிறப்பெல்லாம் கிடையாதுன்னு இல்ல, பிறப்பிறப்பு கிடையாதுன்னு இல்லாம எப்பயும் பிறப்போ எப்பயும் இறந்து இல்லையா கூட வச்சுக்கோ, ததாபித்தம் மகாபாகம் அப்படி இருந்தா கூட நீ அதை பத்தி கவலைப்படக்கூடாதுங்கிற, அதாவது தேகம் மாதிரியே ஆத்மாவும் தேகத்தோடயே போய் இன்னொரு தேகத்தோடயே வரப்போறது, புரியுது, அது கண்டினியூட்டே கிடையாது. இப்ப இருக்க அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் வேதனை மாதிரி, ஆத்மாவானது தனியா கிடையாது, தேகம் போச்சுன்னா ஆத்மாவும் போச்சு, திருப்பி ஏதோ காரணத்தினால தேகத்தோட ஆத்மா திருப்பி புதுசா உண்டாக போகணும்னு நினைச்சா கூட நீ கவலைப்படக்கூடாது. ஏன் காரணத்தை சொல்ற, அத நித்யஜாத்தம் நித்யமிருதம் தேகமேவ ஏனம் ஆத்மானம் மனுஷே, இந்த சரீரம் இருக்கு எப்பயும் பிறந்திருந்து எப்பயும் இறந்துட்டே இருக்கு, இதே நீ ஆத்மா நினைச்சா கூட மனுஷே ந தேக அதிரிக்தம் உக்த லட்சணம் ததாபி, இந்த தேகத்தை காட்டிலும் அதிரிக்தமா கிடையாதுன்னு நினைச்சா கூட ஏவம் அதிமாத்திரம் சோசித்தம்னு அருகசி, அப்ப கூட நீ சோகப்படுறது ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா எப்படிதாலும் போறதெல்லாம் வந்துதான் இருக்கு இல்லையா, என்ன பண்றது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர வேண்டியிருக்கு, அதனால ரொம்ப சீரியஸா சொல்லாம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வார்த்தைகள் போட வேண்டியிருக்கு. அதனால இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயும் இது போயிட்டு வந்து தான் இருக்கு போறது. அதை அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறாரு, ஜாத்தசஹி திருவ மிருத்திகுன்னு முன்னாடி இப்ப சொல்றார், ஏவம் அதிமாத்திரம் சோசித்தம் அருகசி, இப்படி இந்த கவலைப்படுறதுக்கு வேண்டாம், யூ டோன்ட் டிசர்வ். பரிணாம சுபாவச்ச தேகத்திய உற்பத்தி விநாசயோகோ அவர்ஜனீயத்வா, எப்படி இந்த தேகமானது பரிணாமத்தை அடைஞ்சுட்டே இருக்கோ அதனாலேயே அதுக்கு என்னாச்சு, அதுக்கு சோகமானது தவிர்க்க முடியாது. இப்ப பிறந்தவா யாரும் அப்படி இருந்ததில்லை. எல்லாரும் பிறக்கச்சே குழந்தையா பிறக்கிறா, இன்ஃபான்சி தான்றா, யூத் வருது, ஓல்ட் ஏஜ் வந்து டெத் வருது. அதனால அது அனிவாரிய, அது அவர்ஜனியம், அது தடுக்க முடியாததான் இருந்துட்டு இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாங்கிறார். உடைய சொல்றார், ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தேன த்வம் சோசிதம் அர்ஹசி. ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹோ, புறக்கச்சியவே பிரம்மாங்க எழுதி அனுப்பிச்சுட்டாரு, இதான் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வஸ்து வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்லாம் வருது இல்லை இல்லையா, 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் வருது. அது மாதிரி ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹோ, பிறந்ததுக்கெல்லாம் என்னது த்ருவஹா ஃபிக்ஸட், இது மிருத்யுஹோ. அதே மாதிரி த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய, ஒண்ணு இறந்தாலும் அதுக்கு ஒண்ணு திருப்பி பிறக்கதான் போடுது. என்ன தாத்பரியம் கேட்டா, நத்திங் கேன் கம் அவுட் ஃப்ரம் நத்திங்னஸ் அண்ட் நத்திங் கேன் ஸ்லிப் இன்டு நத்திங்னஸ். எந்த ஒரு வஸ்துவும் ஒண்ணுமே இல்லாம தோண முடியாது, அப்படி தோன்றின வஸ்து ஒண்ணுமே இல்லாம போகவும் முடியாது, ஏதோ ஒன்னா மாறிதான் ஆகணும். அப்ப அந்த மாற்றம் தான் பிறப்பிறப்புன்னு சொல்றதுக்காக சொல்ல போறாரு. தஸ்மாத் அபரிஹாரியேர்த்தே நத்தம் சோச்சது மருதி. அதனால என்ன தாத்பரியம் கேட்டா, நீ இவாளை கொள்ளாடி கூட இவாள செத்துதான் போப்பற, சரீரமானது போகதான் போறது, என்னமோ நீ அடிக்கிறேன்றதுக்காக இவாளாம் 1000 வருஷம் இருக்கப்பட அர்த்தம் இல்ல, எப்படிதான் மீட் தெரிய சரியா. உற்பத்தி விநாசா த்ருவா, உண்டானதுக்கு, சரி இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், பண்ணனா நம்ம டைம் மீறுவோம் நினைக்கிறேன். இதை இந்த கமெண்ட்ரியை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். 20 கமெண்ட்ரியை, இவ்வளோ பெரிய கமெண்ட்ரி இருக்குது, அதை சொல்லிட்டு 28 சொல்லிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் 29 தன்னோட டீச்சிங் கண்டினியூ பண்ண போகிறார். அதாவது இந்த 26, 27, 28 வந்து ஆக்சுவல் உபதேசம் கிடையாது, ஒரு டெம்பரரியாக சரி நீ நினைக்கிறாங்க நினச்சா கூட கிடையாதுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸுக்காக சொல்கிறார். 29 கண்டினியூ பண்ண போகிறார். இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷ